శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిజేసరీ వేదాంతాచార్య మధ్యోమే సన్నిధత్తాం సదాయుధి జ్ఞానానందమయం దేవం విమల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం మయగ్రీవం ముపాత్మహే రామార్యదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేవికం శ్రీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుగ్మ వ్యామోహతత్సవితరాణి తృణాయ మే మే అస్మద్గురోర్భగవతోచ్యతైక సింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహ్యానయుద్ధస్తాశేషకల్మషః వస్తుతాంపయాద్రోణం నామునేయం నమామిపం. நாற்பது பார்த்து போனதுல சார் கேன்டீன் என்ன பார்த்தது பாட்டிய இல்ல பாட்டு முடிச்சோட இல்லையே கேன்டீன் இல்ல இது வந்து 24 ஆரம்பிக்கணும் கேன்டீன் பண்ணிட்டு இருக்கோமே அது சொல்ற 30 கேன்டீங்க சரி ஓகே அப்ப 31 சரி பார்த்தீங்கன்னா யாரும் இஜி ரொம்ப இருக்கானா ஞானம் அந்த இஜி கேட்டது பட் தந்தினால இந்த இன்ஜினா இங்க போட்டிருக்கா எஜ்ஞாத்வான்றது எஜ்ஞாத்வா அனபுனர் மோஹம் ஏவம் யாஸ்யதி பாண்டவ அபிச்சேதி பாபேப்யஹ சந்தரிஷ்யசி அர்ஜுன ஞானாக்னிஸ்வர்வகர்மாணி சதிருஷம் பவித்ரமிக வித்யதே தஸ்மயம் யோக சம்சித்திஹி தஸ்மயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி ஸ்ரத்தாமாம் லபதே ஞானம் என்ன திருச்சி போட்டிருந்தா ஸ்ரத்தாமான் லபதே சேர்த்து போட்டுதா இருந்தா ஒரு நேசலே சவுண்டு சம்சயாத்மா விநஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ கீதை சாண்டில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னா நம்ம கோதா சுமதி ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கரெக்டாக இருக்கும், அங்கே வந்து ஹரசம் இருக்கும் அசம் இருக்கும் தீர்க்கம் இருக்கும் அதே அந்த டியூனில் போயிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்களேன் 38 பாருங்க நகின்னு ரெண்டு எல்லாம் ஹசம் ஆரம்பிச்சிருக்காரு. கிரிய தத்துன்னு முதல்ல தீர்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம எங்க எட்டு அச்சரம் சொல்லணும், எங்கேயோ உடம்புல இருந்து ஒருத்தர் குட்டி ஆகணும், அந்த டிஃபிகல்ட்டி வரும். இன்னொன்று அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு வரைச்சு என்ன பண்றாரு, இந்த கீதை ஸ்லோகம் அப்படி அமைஞ்சிருக்கு ஸ்மிருதி இது. அதனால எல்லாம் லகுவாகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த குரு வரணும் ஸ்லோகம் இருக்கிறார், அதில் எல்லாம் இப்போ லகுவாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் முன்னையும் பண்ணியும் எங்கே நம்ம எங்கே இழுக்கணும் அந்த இழுத்து சொன்னால் தான் சொல்ல முடியாது. அதனால தான் அது இல்லாட்டி ஒரே காம்பவுண்டாக போட்டு பெரிய இதுவும் பெருசாக இருக்கிற இடத்துல. சரி நடிஞ்சு முடிச்சலாமா? யோக சந்நியஸ்த கர்மானம், யோக சந்நியஸ்த கர்மானம், யோக சந்நியஸ்த கர்மானம், ஞான சம்சின்ன சம்சயம், ஞான சம்சின்ன சம்சயம், ஞான சம்சின்ன சம்சயம், ஆத்மவந்தம் ந கர்மாணி, ஆத்மவந்தம் ந கர்மாணி, ஆத்மவந்தம் ந கர்மாணி, நிபத்நந்தி தனஞ்சய, நிபத்நந்தி தஸ்மாரஜ்ஞானசம்பூதம், தஸ்மாரஜ்ஞானசம்பூதம், ஞானாசினாத்மனஹ, ஞானாசினாத்மனஹ, சித்தைனம் சம்சயம் யோகம், சித்தைனம் சம்சயம் யோகம், நாலாவது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன கிடையாதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆறு அத்தியாயங்கள்ல கர்மயோகம் ஞான யோகம் தான் விஷயம். அடுத்து ஆறு அத்தியாயத்துல பக்தி யோகத்தை பத்தி விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரீகலெக்ஷன் ரீகேப் பிளஸ் இந்த 12 விட்டு போன சில விஷயங்களை 13-18. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து பிரதான ஃபோக்கஸ் வந்து கர்மயோகம் ஞானயோகம் தான். அதனால இடையிலுக்குள்ளதான் இங்கே விசாரமே, இங்கே பக்தி யோகத்தை கொண்டு வரல. இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம ஆத்ம சப்தங்கள்லாம் நம்ம ஜீவாத்ம சுரூபத்தை தான் குறிக்கிறது. அதாவது சமரேஸ் பண்ணணும்னா, கீதை சொன்ன பிரகாரம் பகவான் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பக்தி யோகம் தான் வழி. பக்தி யோகம் பண்ண, பக்தி யோகம் பழிச்சுன்னா பகவான் அடையலாம். ஆனால் அந்த பக்தி யோகத்தை டைரக்டாக எடுத்துக்க முடியாது, அதுக்கு அங்கமாக கர்மயோகமும் ஞான யோகமும் இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு கேட்டால் கர்மயோகம் தான். கர்மயோகம் பண்ணி அது பழிச்சு ஞான யோகம், ஞான யோகம் பழிச்சு பக்தி யோகம், அது பழிச்சுன்னா வந்து மோட்சம். ஆனாலும் பக்தி யோகம் தான் பிரதான மக்கள், அதுதான் உபாயம். இப்போ நம்ம நிறைய காரியம் பண்ணுறோம், நிறைய காரியம் பண்ணிச்சு எதனால ஒரு காரியம் நடந்ததுன்னு கேட்டால் வச்சுருக்கோம், நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. நமக்கு எது கடைசியாக இருந்திருக்கோ அதுதான் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கடைசியாக அடிக்கிற அடி தான் உடைக்கிறதுன்னு நினைச்சிருக்கோம். ஆனால் முதல் அடியே அந்த வேலையை பண்ணி கொடுக்குறது. ஒரு விஷயத்தை உடைக்கச்சு தேங்காய் உடைக்க வச்சுருந்த ஆற்றுல எத்தனை அடிக்காதான் உடைய மாட்டேன்றது. அதுக்காக உடைச்ச அடிக்க அடியெல்லாம் வேஸ்ட் இல்லை, அது ஏதோ அதை ரிலாக்ஸ் பண்ணிருக்கு. அப்புறமா வந்து வேற ஒருத்தர் உடைச்சிட்டு பாரு, உடைச்சிட்டு இருக்கான்னு சொன்னா அவள் அதை உடைச்சு அவள் உடைக்கல, அவள் அதிர்ஷ்ட விஷயம் அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அவள் உடைச்சா வச்சுக்கலாம். அவன் மொத்தம் முன்னாடி உடைச்ச எஃபர்ட்லாம் வேஸ்ட் இல்லை. அப்போ யாரெல்லாம் உடைச்சா தேங்காவன்னா அப்போ அவருக்கு மட்டும் பேர் எடுத்துக்க முடியாது. அது மாதிரி ஆனாலும் சொல்லச்சே வழக்கில். ஆனால் அது மாதிரி இங்கே அது மாதிரி இல்லாட்டி கூட இங்கே தீர்மானமாக நம்ம சம்பிரதாய பிரகாரம், பாஷ்யக்கார சம்பிரதாய பிரகாரம் பக்தி யோகம் தான் கீதையினுடைய வழியில், பக்தி யோகம் தான் பெருமாளுடையத்துக்கு வழி. இருந்தாலும் பக்தி யோகம் தனியாக நிற்க முடியாது, இன்னொன்று எல்லாரும் முதல்ல ஆரம்பிக்க முடியாது. அதனால் அதுக்கு அங்கமாக கர்ம யோகம் ஞான யோகம். இப்போ இன்னொரு விசேஷமாக சொல்கிறார். இப்போ டிஸ்கஷன் என்னன்னு கேட்டால், கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா, ஞானம் வேறையா கர்மா வேறையா, நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? நான் ஞான யோகம் பண்ணிட்டு போகிறேன், கர்மயோகம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு காரியத்தை டெய்லி பண்ணுறது இவ்வளோ கஷ்டமான காரியம் பண்ண நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கர்மயோகம் பண்ண வேண்டாம், நம்ம தினம் எழுந்து பண்ணுற ரொட்டீனே நம்மளால் டெய்லி பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ போரிங்காக இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது, புது புதுதாக பண்ணலாம் தோன்றது. அப்போ அதை பண்ணலாமா இல்லாட்டி வெறுமை ஞானம் ஞான யோகம் பண்ணணும்னு வெறுமை உட்காந்துருக்கலாமான்னு கேள்வி வரைக்கும் சொல்கிறார். கர்மயோகமே பண்ணுங்கிறது. இப்போ கர்மயோகமே பண்ணால் அப்போ ஞான யோகம் பண்ண வேண்டாம்னு கேட்டால், ஞான யோகத்தினுடைய அம்சத்தை கர்மயோகத்திலேயே வச்சுட்டு பண்ணிட்டா இதே போகும், தனியாக ஞான யோகம் பண்ண அவசியமே இல்லை. அப்போ கர்மயோகத்தை ஞான யோகத்தை அடக்கின கர்மயோகத்தையே பண்ணிட்டா டேரெக்டாக பக்தி யோகத்துக்கு போயிடலாம். இன்னொன்று சொல்கிறார், எல்லாராலும் ஞான யோகத்தை எடுத்துக்க முடியாது. அதனால எல்லாருமே கர்மயோகத்துக்கு பெட்டர். இல்லை சில பேரால் முடியும்னு சொன்னால் லோகம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நம்மளே பாருங்களேன், நான் யார் நமக்கு நம்ம யார் மேலே மதிப்பு வச்சுருக்கோமோ அவள் என்ன பண்ணான்னு பார்த்துட்டே இருக்கோம். அவள் பண்ணுறது நம்ம திருப்பி நம்ம பண்ணி நினைக்கிறோம். அப்போ ஞானத்தில் ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்து அவர் மாட்டுக்கு நான் ஞான யோகம் பண்ணி விட்டு பண்ணுறதா இருக்க பட்சத்தில் லோகம் அவரை பார்த்து நம்மளும் விட்டுருலாமல் நினைச்சோம். நம்ம விடக்கூடாது, ஏன்னா யாருக்கு நிஜமாக அதிகாரிக்கோ அதான் போக முடியும். அதனால் அவளையும் ஞான யோகத்தில் அதிகாரம் இருந்தாலும் கர்மயோகத்தையும் பண்ணணும்னு சொன்னார். அப்போ சொல்லி வச்சு இப்போ நாலாவது அத்தியாயத்தில் பிரசங்காது தன்னுடைய ஜென்ம ரகசியத்தை சொன்னார். இதுதான் நம்மளுடைய மதத்தையும் பிற மதங்கள்லேருந்து பிரித்து காட்டுறது. பிற மதங்களையும் ஒத்துக்கிறா, என்ன ஒத்துக்கிறான்னா பகவான் தான் பகவான் சொல்லாவா ஒரு காடு ஒன்று ஒத்துக்கிறான், அந்த காடு தான் உலகத்தை படைக்கிறான் அப்படிங்கிறா. காடு உலகத்தை படைக்கிறான்னா அதுக்கு மேலே நம்மளும் அவள் தான் படித்து பார்க்கல பூர்த்தியா. அவள் என்ன இது வரைக்கும் தெரிஞ்சது என்ன தோன்றது அப்படின்னா காடு படைக்கிறா அப்படின்னா காடு தான் கிரியேட் எவ்ரிதிங் அப்படிங்கிறா. இப்போ எப்படிடா கிரியேட் பண்ணுறான், காடு கிரியேஷன் வேற காடு வேறையா? அப்போ அதனால கேட்டா சொல்லுவோம், அதனால ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று சொல்கிறா, கடைசியாக ஒரு நாள் ஏதோ ஒருத்தர் வருவார், ஏதோ ஒரு நாள் வருவார், அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தீர்ப்பு நீங்கள் போ நீங்கள் போ அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அதுலேயும் இருக்காமல் பொதுக்கி வச்சுருக்கா. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு முன்னாடியே அந்த ஞானம் இருக்குது. சரீரம்னா அது அனித்யம், அதனால் அது தேவையில்லை. இந்த ஜென்மாவோடு அதோட வேலை முடிஞ்சிருக்கு, அதனால நம்ம இருக்கிறோம், வச்சுக்கிறதே இல்லை, எல்லாம் அனித்யம்ன்றதுனால. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை, எல்லாரும் ப்ரிசர்வ் பண்ணுன்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அதுதான் இதோட எழுதிட்டு நினைச்சிட்டு இருக்கா அவன். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. பகவான் தான் படைக்கிறான்னு சொன்னா கூட பகவானே சொல்றார், நான் தான் படைச்சாலும் நான் காரணம் இல்லைங்கிற. என்ன தாத்பரியம்னா படைச்சது நான் தான் காரணம், பட் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய தாரதமியம் தாரதமியமே இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நான் காரணம் இல்லை, அந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மா தான் காரணம். ஒரு ஜீவாத்மா ஏன் பார்க்குறாங்கன்னா அவனுக்கு ஔஷாணிக்கு கர்மா இருக்குது, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக செய்து பார்க்குறான். இதுதான் சூட்சமான விஷயம் சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா கர்மயோகத்துக்கு சொல்லி வர, இப்போ கர்மயோகத்தினுடைய பிரபேதங்கள் சொல்லப்படுற. பிரபேதம்னா லோகோ பின்ன ருச்சி, லோகோ பின்ன ருச்சி என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, சில பேருக்கு க்ஷேத்ரால மந்திரங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ தான் போயிட்டு இருந்திருப்பா, திருச்சி போயிட்டுறான்னு சொல்லிட்டு தான் பண்ணுவான் போவான். சில பேர் கேட்பா என்ன இருக்கு, எப்பப்பா டெய்லி இப்போ டெய்லி கோயிலுக்கு போதும் வச்சுக்குவான், என்ன டெய்லி கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு புரியுது. அதே பெருமாள் தான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாமியாத்து போயிருந்தப்ப சொல்லிட்டா மாமி எங்கள் ஆத்துக்கார இதெல்லாம் என்ன சொல்லுவேன், நான் டெய்லி போவேன் தான். அவர் கேட்டுனே இருப்பார், என்ன அதே பெருமாள் தான் அதே மாலை தான் போடுறா அதே என்ன இதில் இருக்குன்றாரு. ஆனால் இவர் புத்தகம் வச்சுருந்துருக்கார். அப்போ மாமி கேட்கா என்ன அதே புத்தகம் தானே, அதே கீதை புத்தகம் வச்சுருந்தா அதே எழுதிட்டு அதே இதுன்னு அப்படின்னு கேட்டால் அவருக்கு அதில் இருக்கு இவாளுக்கு இருக்கு. அதனால் பெரிய சொல்லப்படாது, எப்போ தீர்த்த யாத்திரை போகிறது புத்தகம் வாசிக்கிறது எல்லாமே கர்மயோகத்தில் பிரபேதங்கள். யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படாது. இப்போ இப்போ நம்ம 23 வரைக்கும் பார்த்துருக்கோம். எவனொருவன் அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் சங்கம் சங்கம்னால அட்டாச்மெண்ட்டு, அந்த சங்கம் இல்லாமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒருத்தன் அந்த ஞானத்தோட அந்த காரியத்தை பண்ணுறானோ அவனுக்கு கர்மமானது வந்து சேராது. ஏன்னா எந்த பலனும் உத்தேசிக்காமல் காரியத்தை பண்ணுறான். அதனால இப்போ சொல்கிறார், பிரகிருதி வியுத்த ஆத்மஸ்வரூப அனுசந்தான யுத்தத்தையார் கர்மனக ஞானாகாரத்தம் முக்தம். ஏன்னா இப்போ கர்மத்தில் ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்கார். கர்மத்தில் எப்படி ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியும்னா, கர்மத்துக்கு கர்மம் என்ன, இப்போ இந்த சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை பண்ணுறோம். அப்போ சாஸ்திரம் நமக்கு பிரத்யட்சமாக தெரியாது, சரீரம் வேறு ஆத்மா வேறுன்றது வந்து ஒரு அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கொண்ட விஷயம். என்னதான் எத்தனை வாட்டி கீதை கேட்டால் கூட நமக்குன்னு வரைச்சி நமக்கு டக்குன்னு அப்படி தோன்றதில்லை. நமக்கு சரீரம் தான் ஆத்மான்னு தான் முதல்ல ஸ்டெப்பு. அப்போ சரீரத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் கர்த்தா, சரீரமே கரணமாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அந்த கர்மா பண்ணுறதுக்குன்னு சொன்னார். இல்லாட்டி இப்போ பாருங்க, அழிய போகிற சரீரத்துக்கு இவ்வளோ கர்மா ஏன் பண்ணுவானே, எத்தனை பண்ணாலும் 100 வயசோ இல்லை 80 வயசோ வந்தால் போக வேண்டியதுன்னு சொன்னால் எதுக்குள்ள கஷ்டப்படுவாங்க, தேவையில்லை. அப்போ அழியக்கூடிய வஸ்துக்காக இந்த கர்மாவை பண்ண போகிறதில்ல, அது உள்ளே இருக்கக்கூடிய அழியாத வஸ்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதோட ஸ்ரேயஸ்க்காக பண்ணுறோம். அப்போ பிரகிருதி வியுத்த ஆத்மஸ்வரூப அனுசந்தானம், இந்த பிரகிருத்தியை காரணம் நான் வேற, இதில் பண்ணக்கூடியது என்னுடைய ஸ்ரேயஸ்க்காக மோட்சத்தை அடையிறதுக்காகன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அதுதான் கர்மனக ஞானாகாரத்துவம். இப்போ பின்னாடியே சொல்லியிருக்கார், கர்த்தத்துவம் சொன்னோம், கர்த்தத்துவம் ஏஜென்சி யார் பண்ணுறேன்னு கேட்டால் ஒன்னு பிரகிருதியில விட்டுடு, இல்ல எங்கிட்ட விடு அப்படின்னாரு. பிரகிருதி படம் நினைச்சுக்கோ, இல்ல நான் பண்ண நினைச்சுக்கோ, நீ பண்ண நினைச்சுக்காத. ஏன்னா நம்ம தான் பண்றோம்னு நினைச்சிருந்தோம்னா நமக்கு என்ன வந்துருது, அந்த அகங்காரமானது வருது, மமக்காரங்கள் வருது. அப்படி சொல்லி நம்ம கர்மனாக ஞானாக்காரத்துக்கு முக்தம். பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கிறது. இதானே சர்வசிய சபரிகரஸ்ய கர்மணா பரபிரம்ம பூத பரம புருஷாத்மகத்த அனுசந்தான யுத்ததையா ஞானாகாரத்துமாக. இதே இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கிற சர்வசிய சபரிகரஸ்ய கர்மணா, எல்லா அங்கங்களோடு கூடிய கர்மாவில பரபிரம்ம பூத பரம புருஷ ஆத்மகத்த. எப்படி பரமாத்மா இதுல ஆத்மாவா இருந்துருக்காரு, எல்லாமே பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயம்னு சொன்னா அதுல புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. அத்வைதிகள் சொல்றா சர்வம் பிரம்மமயம்னா எல்லாம் இருக்கிறது பிரம்மம் தான், வரணும் கிடையாது அப்படி இல்லை. நீங்க நம்ம சொல்லச்சு இருக்கிறது பிரம்மம்னா பிரம்மம் தான் எல்லாத்தையும் பரவி இருக்கு. ஜீவாத்மாக்கள் இருக்கு, பிரகிருதி இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கச்சு பிரம்மம் தான் இருக்குது. இப்ப பாருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயே நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம். ஒரு கட்சியை எடுத்துட்டா அதுல ஒரு ஆள் தான் அதுல ஃபேமஸா இருக்காம வச்சுக்கலாம். கட்சியே அவன் தான், அவன் போன கட்சி கிடையாது அப்படின்ற. அப்புறம் என்ன அர்த்தம், மெட்டிபல்ல இல்லைன்னு அர்த்தம், மெட்டிபல்ல இருக்கா. இந்த பிரிடாமினன்ட் ஃபேக்டர் எதுவும் சொல்ல போனோம், அது மாதிரியே சொல்லியிருக்கே தவிர அது மட்டும்தான் இருக்கு மிச்சம்லாம் கிடையாதுன்னு எப்படி சொல்லலன்றது நம்மளுடைய பட்சம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானாக்காரத்தை சொல்ற. ஏன்னா இந்த லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாத்மோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினாங்கிறது. எவ்வளவு பிரம்ம பதம் போட்டு பிரம்ம பிரம்ம பிரம்ம பிரம்ம பிரம்ம பிரம்ம ஆறு பிரம்ம சொல்றது வருது. ஆறு பிரம்ம சொல்றது வருதுனால நீங்க வெறும் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா எல்லாம் பிரம்மம் அப்படின்னு எழுதி போயிடுவோம் அவள் தான். ஆனா அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு சம்பிரதாயம் தெரிஞ்சதை அர்த்தம் பண்ணிக்க முடியும். நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணோம், இருக்கதே பிரம்மம் தான் பிரம்மம். நம்மளும் ஒத்துக்கிறோம் சர்வம் கல்விதம் பிரம்மன் நம்மளும் ஒத்துக்கிறோம், எல்லாம் இருக்கிறது பிரம்மம் தான். ஆனா அந்த பிரம்மம் தனியா இல்லை. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு, சித்து அச்சித்து கடிச்சு சேர்த்து கலந்து எப்பயுமே இருக்கு. எப்பவுமே இருக்கக்கூடிய பிரம்மமானது சித்து அச்சித்துன்னு சேர்ந்து இருக்கு. இப்ப லயம் டெஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டா, இந்த சித்து அச்சித்து வந்து தே லூஸ் த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். இப்ப நம்ம பார்க்கச்சு சேர், ஒரு பேர் இருக்கு, சேர்னு பேர் இருக்கு, சேர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. இல்ல அவர் ஆண் சொன்னா ஒரு ஆம்பளைக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸ்திரீன்னு சொன்னா ஒரு பேர் ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி இந்த நாம ரூப இதெல்லாம் போயிடும் டெஸ்ட்ரக்ஷன் போது. அப்ப எல்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கணும். எல்லா இதெல்லாம் தனியா, ஆத்மா தனியா இருக்கு, எல்லா கலந்து கட்டி கட்டி எல்லாம் கலந்து கட்டி இடம் நித்தம்னு தெரியாம இதுதான் இதுதான் ஆத்மா இதுதான் அனாத்மா இல்லை இதுதான் இந்த இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாரமே தெரியாம எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா பிரம்மத்துல லயத்தாரஞ்சுன்னு உட்காந்து அது விஷயமே சொல்றது கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணிட்டாரா, அந்த ஆளிலே பாலகர்னு அழகா நமக்கு கன்சியூம் பண்றதுக்காக எல்லாம் போனப்பறம் கூட அந்த பழைய ஜலத்துல அந்த இலையில கிருஷ்ணபரவாத்மா பர்சன் இருக்காங்க. உலகம் எங்கடா போச்சுன்னா மொத்தத்தை மூழ்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பர்சன் இருக்கான்னு விஷயம் பண்ண அதான் நமக்கு ஈஸி. இல்லாட்டி இது புரிஞ்சிக்க முடியாது. நம்ம பிரம்மத்துல ஜெகத் எங்க தேடினு வச்சிருந்தோம், எதாண்ட மண்டாந்திர கோச்சரம் சேர்த்துன்றது. அதாவது எங்கன்னா எங்கேயோ லவரேஜத்துல ஓட்டின்னு இருக்கான். எம்பெருமாவோட திருமேனியில இந்த மொத்த பிரகிருதி மண்டலம் என்ன எங்கேயோ ரோபத்தில் ஓட்டின்னு இருக்கு அப்படின்னு. இவ்வளவு எதுக்கு இப்ப இன்னொரு கேளுக்கு எதுக்கு எல்லாம் வாசிட்டு உட்காந்துன்னா நமக்கு நம்மளுடைய சொரூபம் தெரியுது வச்சிருந்தோம். தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அகங்கார மமகாரங்களும் கொஞ்சம் போன மாதிரி இருக்கு. அதைகெல்லாம் போனாலே கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, நிஜமா சந்தோஷம் இருக்கு. நம்மளை மறக்கிறதா சந்தோஷம் இல்லையா. அதான் நான் இப்ப என்ன பண்றான், ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாடுறான். ஏன்னா அந்த பழக்கத்துல இருக்கே நமக்கு நம்ம மறந்துடுறோம். நம்ம ஞாபகம் இருந்தாலும் சுக்க துக்கங்கள் இருக்கு. அந்த டைம்ல மறந்துடுறதுனால துக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிக்சர் டீக்ஸ் மோர் தன் 1000 வேர்ட்ஸ்ன்னு சொல்றேன். அது நீங்க பாத்துக்கிறதுல ஒரு வீடியோ வாட்ஸ்அப் நிறைய வீடியோ வருது, எல்லாம் ஞாபகம் வச்சுமா தெரியாது. ஒரு கூகுள் வீடியோ ஒன்று போட்டான். ஒரு லேடி வந்து அந்த யூஎஸ்ல ஒரு பார்க்ல பர்சன் இருக்கா, அங்கேருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுது வீடியோ. நேரம் மேல போய் காஸ்மாஸ்க்கு போறது, எங்கேயோ போறது. அது போய் போய் போய் அந்த லெவல் ரீச் பண்ணி பார்த்தோம்னா எங்க ஆரம்பிச்சோமோ அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அது இல்லை, அந்த பூமியே இல்லை, சோலார் சிஸ்டமே இல்லை, எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்டா இருக்கு பாருங்க. அப்ப அதுதான் அந்த சாஸ்திர டீட்டெயில பெருமாள் கஷ்டப்பட்டு சொல்ற விஷயத்த அது அழகா சொல்லிட்டான். நீ ஒண்ணுமே இல்லை, ஏதோ சமம் ஞானம் ஏற்படலாம் இருக்கும், நிக்காது. அப்ப பாருங்க, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கோப சாபங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணு, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. ஒண்ணுமே இல்லை, டுகெதர் ஒண்ணுமே இல்லை, பூமியே ஒண்ணு இல்லைன்றப்ப நம்ம ஒண்ணுமே இன்சிக்னிபிகண்ட் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் பக்தி வரும். நம்மளே சிக்னிஃபிகன்ட் நினைச்சு தான் வச்சிருக்கோம். அப்ப நம்மளை காட்டில யாருமே பக்தியே வராது. அப்ப நம்மளோட இன்சிக்னிஃபிகன்ட் தெரிஞ்சாதான், ஓ நம்ம இருக்கிறதே நம்ம நினைச்சிட்டு நம்ம தான் நம்மளா கொண்டு இது பண்றோம் அப்படின்ட்டு. பட் நம்ம இருக்கிறதுக்கே இவ்வளவு காரணங்கள் தேவையா இருக்கேன்ற எண்ணம் வரைச்சேதான் அப்ப இப்பதான் வந்து பக்தி வருது. அப்ப இருக்கிறதெல்லாம் பிரம்மம், அவன் தான் வந்து தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஓ அப்படி நடக்காது. டபுளேஷன் இருக்கு பாருங்க, பாத்துக்கிற தெரியல. அந்த ஒரு குழந்தை வந்து அந்த அம்மாட்ட கேட்கும், அம்மா கடவுள் இல்லையனா அப்படின்னு கேட்கும். அப்ப அவன் பதில் சொல்ல தெரியாது. ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பான், கடவுள் இல்லையனா அப்ப அந்த குழந்தைய பதில் சொல்லும். தேங்காய் எல்லாம் இருக்காது, பூல வாசம் இருக்காது. அது மாதிரி ஒரு விஷயம் நினைச்சிருந்தா வச்சுருந்தோம், பகவான் இல்லை அப்படின்னா எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழ வேண்டியதா, ஒண்ணுமே நிற்காது. அந்த தாங்கி பிடிக்கிற சக்தியே பகவான் தான். அந்த ரீதியில பார்க்கச்சே எல்லாமே பிரம்மத்தோடைய ஆச்சாரம் தான். அந்த ரீதியில அந்த சோகத்தை அர்த்தம் பண்ணணும். பிரம்மார்ப்பணம் அப்படின்னா அர்ப்பணம், அர்ப்பணம்னா எப்படி அர்த்தம் பண்ணும் கேட்டா, எதை கொண்டு நம்ம அர்ப்பிக்கிறோமோ அதுதான் அர்ப்பணம். ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா ஒரு உச்சநிலை ஜலத்தை சமர்ப்பிக்கணும், உச்சநிலை அர்ப்பணம் பண்ணணும். அப்ப பிரம்மார்ப்பணம்னா அந்த உபகரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஹவிஹி ஹவின்னு ஆப்லேஷன் சொல்றோம், அந்த ஹவிஸ் நெருப்புல போடக்கூடிய அந்த அக்னியை சேர்க்கக்கூடிய ஹவிஸ். பிரம்ம அக்னவ் அப்படின்னா பிரம்மமே தான் அக்னியா இருக்கு. பிரம்மனா ஹுதம் அப்படின்னா அந்த கர்த்தாவும் பிரம்மம் தான். எப்படி கேட்டா காரியமா பிரம்மத்தோட காரியமா இருக்கான்னு அர்த்தம். பிரம்மா அகம் பிரம்மாஸ்மின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம கர்த்தாவும் பிரம்மன் அப்படின்னா இவனும் பிரம்மமும் ஒன்றும் அர்த்தம் இல்லை. இவனும் பிரம்மத்தினுடைய ஒரு காரியமா இருந்திருக்கான். பிரம்மே பிரம்மையில தேன கந்தவியம், அவனால் அடையப்பட வேண்டியதும் அந்த பிரம்மம் தான். பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு கேட்டா அந்த கர்மாவே பிரம்மரூபமா பார்த்து அதுல ஏற்படக்கூடிய ஒரு தியானத்தினால அவன் பிரம்மத்தை அடைய வேண்டும்னு தாற்பயம். வியாக்கரணத்தை பார்க்கலாம் பாருங்க, ஹவிஹி விசேஷியதே அர்ப்பியதே அனைன இது அர்ப்பணம். அர்ப்பணத்துக்கு என்ன அர்த்தம்னா அர்ப்பியதே அனைன இது அர்ப்பணம், எதனால் அர்ப்பிக்கப்படுகிறதோ அது அர்ப்பணம். சுருகாதி சுருகு சுருகுன்னா அந்த கரண்டி இதெல்லாம் யாகத்துல பயன்படக்கூடிய பெரிய பெரிய மரக்கண்டிலாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம், அது அதுவும் பிரம்மம். தத்து பிரம்ம காரியத்வாத் பிரம்ம, அது எப்படி பிரம்மமாகும் அப்படின்னு கேட்டா பிரம்ம காரிய இந்த பிரம்மம் இந்த கரண்டி பழையக்கும் போது இல்லையே, அது ஒரு ஆச்சாரம் தான் பேரு தான் ஒண்ணும் இல்லையே. அவ அதை உண்டு பண்ணதே பிரம்ம, அந்த பரிணாமம் ஏற்படுறது அதனால திஸ் கேம் டு பி. அதனால பிரம்மத்தோட காரியமா இருக்கிறதுனால அதுவும் பிரம்மம்னு சப்தத்தினால விவரிக்கப்படுறது. பிரம்ம எஸ்ய ஹவிஷா அர்ப்பணம் தத் பிரம்மார்ப்பணம். அப்ப எந்த ஹவிசை எதனால் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதுக்கு பேரு பிரம்மார்ப்பணம் ஆயிடுது. பிரம்மார்ப்பணம்னா அப்ப இந்த சுகாதிகள் பிரம்ம ஹவிஹி ஸ்வயம் ச பிரம்மபூதம். பிரம்ம ஹவின்னு சொன்னா அந்த ஹவிசா போடப்படுறதும் பிரம்மம் தான். அதே ரீதியில அதுவும் காரியம், எதை எடுத்தாலும் பிரம்மம்ன்ற தாத்தரியமா இருக்கு. பிரம்மாக்னவ் அப்படின்னா பிரம்மபூதே அக்னவ், அக்னியும் அக்னியா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிரம்மம் தான். அக்னியும் அக்னியா இருக்கிறதுக்கான பிரம்மம் தான். அதனால அந்த அக்னியில் பிரம்மனா கர்த்தரா, பிரம்மனா கர்த்தரானா பிரம்மமாகிய ஜீவாத்மனா, அந்தர்யாமியா பிரம்மம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினால் புதம் புதன சமர்ப்பிக்கப்பட்டது. இது சர்வம் கர்ம பிரம்மாத்மகத்வாத் பிரம்மமயம். இப்படி எல்லாமே எல்லா கர்மாவும் பிரம்ம ஆத்மகத்வாத்னா பிரம்ம பிரம்மத்தை ஆத்மாவாக உடையதனால் பிரம்மமயம் விவகாரம் பண்ணப்பட்டது. இது யஹ சமாசத்தே ச பிரம்ம கர்ம சமாதி, எவன் அவன் நன்றாக அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு பேர் என்னது பிரம்ம கர்ம சமாதின்னு அவனுக்கு பேர். இதுல சம்ஸ்கிருத டீடைல்ஸ் போக வேண்டாம், ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அப்ப பிரம்ம கர்ம சமாதின்னு ஒருத்தனுக்கு பேர், எவனுக்கு பேருனா ஓ எல்லாமே இந்த கர்மா முழுக்கவே பிரம்மாத்மகமா இருக்குன்றத நிலைப்பட்ட ஒரு ஞானத்தை உடைய வேண்டுகிறான். அவன் பேர் பிரம்ம கர்ம சமாதி சமாதினா அப்படின்னா அப்ப பிரம்ம கர்ம சமாதினானா எவன் அப்படி நினைக்கிறானோ அவனால் பிரம்மையில கந்தவியம் கந்தவியம் அடையப்பட வேண்டும், பிரம்மத்தை அடைகிறான் தாத்பரியம் அது. தேன பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மையில கந்தவியம், பிரம்மாத்மகதையா பிரம்மபூதம் ஆத்மஸ்வரூபம் கந்தவியம். இப்போ அடுத்து விசாரம் பண்றாரு, இப்போ பிரம்ம பிரம்மம் தான் அடையப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம பிரம்மம் சொன்னோம், இப்ப பிரம்மத்தை அடைகிறான்னா பரமாத்மா அடைகிறான் சொல்லுவார். அப்பனா அந்த நாலாவது 24 சொல்றதோட கீதை முடியணும். ஏன்னா மிச்சம் கேட்டதா இருக்குது வேஸ்ட். இங்கேயே பெருமாள் பரமாத்மா அடைஞ்சு விடுறான்னு சொல்லிட்டா இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கிளாரிஃபை பண்ற பிரம்மாத்மகதையா பிரம்மபூதம் ஆத்மஸ்வரூபம் கந்தவியம், அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடையிறான், அதுக்கு பிரம்மாத்மகம்னு பேர். பிரம்மாத்மகமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுதான் அர்த்தம். ஏன்னா அதுதான் ஞானயுகத்தினுடைய எண்டு. ஆத்ம சாட்சாத்காரம் மட்டும்தான், தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரம் மட்டும்தான் ஞான யோகத்தோட எண்டு. அதுதான் சொல்லியான இந்த கான்டெக்ட்ல பிரம்மத்தை அறியணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்புறம் மிச்சம் சொன்னதுல பக்தி யோகமே வரல, இந்த பரமாத்ம சுரூபத்தை சொல்லல, எதையும் சொல்லலையே. இப்போ முன்னாடி சொன்ன பிக்சர் இஸ் இதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் பெருமாள் உடல் என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய சொரூபத்தை விசுரூபத்தை காட்டுறது. இவ்வளோ தூரம் சொன்ன விஷயத்துனா ஒரு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ அங்கே ப்ளே பண்ணுறது அர்ஜுனனுக்கு. அப்போவே அவன் புரிஞ்சுக்கிறான் எப்படி எல்லாமே அவன் பெருமாளை பார்க்கறதுன்னு சொல்லி. அப்போ இந்த என்ன பார்க்குறீங்கன்னா, பிரம்மபூதம்னா ஆத்மஸ்வரூபம் கந்தவியம், நாட் தி பரபிரம்மம். ஏன்னா அது இன்னும் பிரம்மத்தை பற்றி சொல்லலை, இன்னும் பக்தி யோகத்தை சொல்லலை, அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோகத்தை சொல்லியிருந்திருக்கார். அதனால் அந்த கர்மயோக ஞான யோகத்தினால எதை அடைய முடியுமோ, எதை அடைய முடியும், எவன் ஒருத்தன் பண்ணுறானோ அவனுடைய ஆத்ம சாட்சாத்காரம் அதுதான் விவரிக்கிறார். முமுக்ஷு நாம் கிரியமானம் கர்ம பரபிரம்மாத்மகம் ஏவ இது அனுசந்தான் இத்தையார் ஞானாக்காரம் சாட்சாத்து ஆத்மாவலோகன சாதனம் ந ஞான நிஷ்டா அவ்யவதானே ஞானிஷ்டா அவ்யவதானே இத்தியர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, அவன் இண்டிவிஜுவல் யார் பண்றானோ அந்த கர்மாவை பிரம்மாத்மகமா பண்ணினா சாட்சாத்து ஆத்மாவலோகன சாதனம், அவனுடைய ஆத்மாவலோகனத்துக்கு சாதனமா இருக்குன்னு ஞானாக்காரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். நாட் தி பிரம்ம சாட்சாத்தரம், நாட் தி சாட்சாத்தரமோ பரபிரம்மம் சொன்னார். ஏவம் கர்மனக ஞானாக்காரத்தான் பிரதிபாத்திய கர்மயோக பேதா ஆக. இப்படி கர்மா கர்மா எப்படி ஏன்னா 23வது பேர்த்த சொன்னார், 23 இல்லை கர்மணி 18 சொன்னார். கர்மன் அகர்ம எஸ் தஸ்கேத், கர்மத்தில் அகர்மாவை பார்க்கணும், அகர்மாவில் கர்மாவை பார்க்கணும் சொன்னார் இல்லையா. நம்ம முன்னே பார்த்தோம் அது அந்த இடத்துல வந்து கர்மாக்கு ஆப்போசிட் வந்து நான் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா ஆக்ஷன் நான் ஆக்ஷன் பார்க்கவே முடியாது, நான் ஆக்ஷன்லேயும் ஆக்ஷன் பார்க்க முடியாது. ஆனால் கர்மாவில் ஞானத்தை பார்க்கலாம்னு சொன்னாரா இல்லையா, ஞானத்தில் கர்மாவை பார்க்கலாம் சொன்னார். அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கார், கர்மனாக ஞானாக்காரத்தான் பற்றி பார்த்திய கர்மத்தினுடைய பம்பம் ஞானாவை சொல்லிட்டு கர்மயோக பேதான் ஆக கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். தெய்வமேவாபரே யஜ்யம் யோகின பரிபாசத்தை பிரம்மாக்னா அபரே யஜ்யம் யஜ்ஞேனைவ உபயுக்தி. இப்போ ரெண்டு பேரும் சொல்ல ரெண்டு இடத்துல என்ன கேட்டால், சில பேர் என்ன பண்ணுறாலாம் ஒரு மூர்த்தி ரூபத்தில் இருக்காரு இல்லையா, அந்த மூர்த்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய அச்சாரூபத்துக்கு ஆகம பிரகாரம் அந்த திருவாராதன வித்தியாதிகள்லாம் பண்ணுறாங்க, அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணுறா சில பேர். சில பேர் என்ன பண்ணுறாருன்னா வெஜியாதிகள்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் மூர்த்தி ரூபமாக ஒன்று அமூர்த்தி ரூபமாக ஒன்று, சில பேர் என்ன பண்ணா வெஜியாதிகள்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்கிறார். இது ஒரு வேதம் ஃபஸ்ட்டு. தெய்வம் ஏன்னா இப்போ இந்த பதங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளாம் டிஸ்டர் எடுத்து பார்த்தா வச்சுருந்தோம் தெய்வம்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பொதுவாக தெய்வம்னா விதின் அர்த்தம். இப்போ திருக்குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வெடுக்க திருக்குறள். இப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம தெய்வம்னா காடு இருக்குன்னு வச்சுருந்தோம், காடால கூட முடியாது, நம்ம முயற்சி பண்ணால் அடையலாம்னு இருக்கு. அதுக்காக ஒத்துவரமாக பண்ணுறோம், பொய் பிரபத்தே மமக்கு செய்யாதே, பொய் அப்பிரபத்தே மமக்கு செய்யாது தெய்வம்ன்றாருங்க. நீ தரேன்னு சொல்லிட்டா நான் பிரயத்தனப்பட வேண்டாம், நீ தரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் பிரயத்தனப்பட வேண்டாம். அப்படி சொல்லி கேட்டு எப்படி தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி சொன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. தெய்வம்னா நல்ல விதி, இந்த ஜென்மாவில் இது உனக்கு விதிக்கப்படலன்னு இருந்தால் கூட ஒருத்தன் அப்படியே எடுத்துக்காம நான் அதை பண்ணி காட்டுறேன்னு பண்ணுறான் வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு அது சிந்திக்கும் தாத்திரம். முயற்சியினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் சொல்ல வந்தது, அதுக்காக காடோட கம்பேர் பண்ணல. ஏன்னா சொல்கிறா இல்லையா, இப்போ இந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கர்மாபலம் நடக்கிறது, ஆனால் அடுத்த க்ஷணம் நடக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அதுக்காக சக்தியை கொடுத்துருக்காரு மாற்றிக்கிறதுக்கு. நீங்கள் அதான் என்ன எங்கன்னா சொல்லாமல் இருக்கோம், பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் சொல்லிட்டு டேக் சார்ஜ் லைஃப் எல்லாம் சொல்லாமல் இருக்கும், என்ன சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும். இந்த க்ஷணம் வரைக்கும் கர்மாவில் நடந்துச்சு, பட் நெக்ஸ்ட் க்ஷணத்துக்கு வி ஹாவ் எ சாய்ஸ் வெதர் டு லெட் இட் கோ ஆர் பிரிங் இட் இன் டு அவர் ஃபோன். அது மாதிரி பார்க்கறதுக்கு முயற்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்காத அந்த திருக்குறள் இருக்குது. அப்போ தெய்வம் தெய்வம்னா நாட் காட் இல்லாங்க, அங்கே வந்து ஸ்டேஜ். இப்ப ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்றேன். துக்கங்கள் மூணு விதமா இருக்கு. ஆத்யாத்மிகனா இன்டர்னல், நம்மளே காரணமா இருக்கிறது. கரெக்டா நம்ம சரீரத்திலேயே ரோகம் உண்டாருது. நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள், காம குரோதாதிகள்னால வரக்கூடிய துக்கங்கள்லாம் ஆத்யாத்மிகம். ஆதி பௌத்திகம்னா நம்ம ஆத்துல இருக்கிறதா வச்சுக்கோம், கூடவே இருந்துட்டு படித்து இருக்கா வச்சுக்கோம், அவளெல்லாம் சொல்லக்கூடிய துக்கம். ஆதி தெய்வீகம்னா ரெண்டும் இல்லாம காணப்படும் இல்லை. திடீர்னு மழை புயல் அடிக்கிறது, ஒரு மணி நேரமா இன்டர்நெட் இல்லை, எவ்வளவு துக்கமா இருக்கு பாருங்க. இன்டர்நெட் இல்லாட்டி ஆதி தெய்வீகம் மட்டும் இல்லை. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் இருக்கணும். அப்ப தெய்வீகம்னா நம்ம இன்ஃபுளுன்ஸ்ல இல்லாததுன்னு நம்ம பியாண்ட் அவர் இன்ஃபுளுன்ஸ், பியாண்ட் அவர் இவன் பெர்செப்ஷன், அந்த அர்த்தத்துல வருது. அது மாதிரி இப்ப இந்த தெய்வம்னா எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, தெய்வம் தேவார்ச்சன ரூபம் யஜ்யம், தேவ அர்ச்சன ரூபம். அர்ச்சிக்கிறதுனாலே எது ஒரு ஃபார்ம் போகணும், ஒண்ணுமே இல்லாததுக்கு அர்ச்சனை பண்ண முடியும் பாவம் வராது. அதனால தேவ அர்ச்சன ரூபம் யஜ்யம் அபரே கர்ம யோகினா பரியுபாதத்தை சேர்ந்தே. சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, அந்த மூர்த்திக்கு அர்ச்சனாதிகள்லாம் பண்றார். தத்தனை ஏவ நிஷ்டாம் குருவந்தி இத்தியர்த்தா, அதுலேயே அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அது லட்சணம் வேணும். சில கோயிலுக்கு பார்த்து வச்சுருந்தோம், அந்த அர்த்தகாலெல்லாம் ரொம்ப நல்லா சாதுபடி சாப்பிட்றாங்க, இன்வால்மெண்ட் அதுலேயே. இன்னும் கேட்டால் நீங்கள் மாநில மனசுலாம் பண்ண வச்சுக்கலாம். பெருமாளுக்கு தீர்த்த சமர்ப்பிச்சு கதையில் கொஞ்சம் சுட வச்சு கொஞ்சமாக வெளியில் இல்லை, அந்த சில்னஸ் போட்டு இப்படின்னா அவளோட பாவம். அப்போ அந்த அந்த ரூபத்தையே அவ அதையே இதுவாக பாதிச்சுட்டு அப்போ அதிலே இன்வால்வ் ஆகுது, அந்த இன்வால்மெண்ட்டை பிடிக்கிறது, அதுதான் சிந்தனமே. நிறைய கோவில்களில் ஏன் கூட்டம் போனால் அர்த்த காலம் தான் முதல் காரணம், அவள் இன்வால்மெண்ட் தான் காரணம். அந்த வாழ் பிரதான கொடுத்து அந்த அப்போ அந்த தெய்வத்துக்கே அந்த சக்தி எப்படா வருதுன்னு பார்த்தா அந்த அர்த்தங்கள்லாம் வருது. அது பார்த்தா தெரியும், சின்ன கோவில்களில் பெருசாக விருத்தியாக இருக்கான அந்த அர்த்த காலம் தான் இருப்பான். அதனால அது சின்ன சின்ன கோவில் டெவலப் பண்ணுறதுக்கான அடுத்த காலம் அவன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப அவன் அது அதுதான் அவளுடைய ஒரு கர்மயோகமா எடுத்து பண்ணிவிடும். யஜ்யம் யஜ்ய ரூபம் அபரே பிரம்மாத்மம் யஜ்யம் அது சொல்ற யஜ்யம்னா என்னது, யஜ்ய ரூபம் பிரம்மாத்மகம் ஆத்யாதி திரவியம் யஜ்யேன யஜ்ய சாதன பூதின சுகாதினா திருப்பதி. சில பேர் என்ன பண்றார், அந்த நெய் இத்தியாதிகள்லாம் கொண்டு ஆத்யம்னு நெய் கெட்டி நெய் அதெல்லாம் கொண்டு ஹபிஸ் மாதிரி போட்டு அது மாதிரி சில பேர் பண்றார். அத்தில் யஜ்ய சப்தம் ஹபிஸ் சுகாதி யஜ்ய சாதனே வர்த்தது. அந்த யஜ்ய சப்தமானது அந்த ஹபிஸ் சுக்கு இத்தியாதிகள் அர்த்தத்தில் இருக்கு. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹதிஹி இது நியாயேன யாக ஹோம யோ யாக ஹோம யோகம் நிஷ்டாம் குருவந்தி. அவன் என்ன பண்ணுறா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் பிரம்மன்ற ரீதியில் அந்த யாக யாதிகள்லாம் பண்ணிட்டு அவ அதை பண்ணிட்டுருக்கான். அடுத்து சில பேர் என்ன பண்ணிட்டா கேட்டால், இதுதான் யோகா அவர் சொல்கிறார், ஸ்ரோத்ராதி இந்திரியாணி அந்நே சம்யமாத்மிஷு உற்பத்தி சப்தாதி சப்தாதி விஷயான் அந்நே இந்திரியாதிஷு உற்பத்தி. ஜுஹ்பதினாலே ஹோமம் பண்ணுறா இல்லை யாகம் பண்ணுறா, சாக்ரிஃபைஸ். இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலே நெருப்பு வேணும், நெருப்பு இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறா ஸ்ரோத்ராதி இந்திரியாணி அந்நே சம்யமாக அக்னிக்கு ஜுஹ்பதி. சம்யமாக சம்யமானா ஒரு ரெஸ்ட்ரெயின்ட், யமஹா யமஹான் ரெஸ்ட்ரெயின்ட், யமிதா யமி. அந்த சம்யமனம்ன்றதே ஒரு அக்னி. அந்த அக்னி என்ன பண்ணுறா, இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா, இந்திரியங்களோட பிரவிருத்தியை பண்ண விடாமல் அந்த ரெஸ்ட்ரெயின் பார்க்கறதுல அர்ப்பணம் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ண கேட்டால், விஷயங்கள் இருக்கணும், அந்த விஷயங்களை கொண்டு இந்திரிய அக்னியில் சமர்ப்பிக்கிறாங்க. இதெல்லாம் முழுக்க அந்த யோகாவில் ஆரம்ப செய்தியில் வரக்கூடிய யம நியமனே ஆரம்பித்து வரக்கூடிய விஷயங்கள் இப்படி பிராணாயம் சொல்லப்படுறாரு. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய விஷய சம்பந்தத்தை கட்டுப்படுத்துறது. விஷயங்கள் இருக்கச்சே இந்திரியங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் கேட்டால், யோகான்னா எங்கேயாவது போயிடுவார், ஊர்வலேருந்துலாம் யோகா பண்ண முடியாது, ஆற்றுல உட்காந்து குக்கர் வச்சு தான் கேட்டுருக்கான். என்ன சொல்லுவா, ஏய் வெளியில் வந்து அணைக்கணும்னு சொல்லிட்டு போக வச்சுருந்தா நம்ம மூக்கு முடிஞ்சு உட்காந்துருந்தா குக்கர் குக்கரே அணைக்கிறது. அப்போ ஆற்றுல உட்காந்து இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளில போயிடுது. நேற்றுக்கு இந்த எல்டாம் ரோடு போயிட்டு வந்தேன். நான் எவ்வளோ சௌக்கியமா திருமா சௌக்கியமா வச்சுருக்கேன் எதுவும் தெரிஞ்சிட்டேன். இங்கேயும் வெளில போகிறது கிடையாது. நேற்று ஏதோ டாக்டரை பார்க்க போகலான்னு எல்டாம் ரோடு மாட்டின்ட்டேன். அதுதான் முருகன் கோவில் இருக்கு. அங்கே போய் அவரை பார்த்துட்டு வெளில வரவே முடியல தந்திலேருந்து சோகை. அப்புறம் ஆடகாசனா இப்பெல்லாம் போக முடியாது, அப்படி சுற்றி போடணும். எப்படியும் சுற்றி இடத்துக்கு வந்தப்புறம் கூட இப்பெல்லாம் சோகை. அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ எல்லாம் வண்டி எங்கதான் பார்க்குற எல்லாரும் அவ்வளோ பொல்யூஷன் உள்ளது. நம்ம இந்த சூழ்நிலை உட்காந்து பிராணாயமம் பண்ணோம்னா இந்த இன்வைட்டிங் மோர் ட்ரபிள் இருக்கிறதே போல தோன்றது. இன்னும் இழுத்து பிராணாயமம் தான் வச்சுக்கோ, எல்லாம் இன்னும் லென்த்து உள்ளே போக போகிறது இல்லை. அப்போ எங்கேயிருந்து வெளியில் கிடக்க வைப்பேன்? இவ்வளோ பொல்யூஷன் இவ்வளோ அது இருக்கு. அங்கேயே பார்த்து பூ வைக்கிறா சில பேர் அவெல்லாம் என்ன பண்ணுறா தெரியல. எப்படி அங்கேயே பழகி போயிருக்குல்ல கவால் அவள் அங்கேயே இருக்கு. நேற்று ராத்திரி வந்தோடனே எனக்கு அலர்ஜி ஆரம்பிச்சிட்டு காத்திர இருந்து பார்த்து தொண்டாத மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு கொடுக்க முடியாது, லெக்சர் கொடுக்க முடியாது வச்சு கதையில் வந்துட்டேன். ரொம்ப இதுதான் இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த யோகாபியாசம் பண்ணுன்னா அது நிஜத்தை சூழல் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுறா எனக்கு அதான் ரெட்ரீட்னு போட்டு அவ வேறு இன்டென்ஷன் அவள் ரெட்ரீட் போடுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறா கொடைக்கானல் ஊட்டி நாசி போகிறா ஒரு இப்போ டாலர் போடுறா அதெல்லாம் கொடுக்குறா எல்லாரும். ஏன்னா ஒரு வாரம் அவளுக்கு சுகமாக இருக்குது. பொல்யூஷன் கம்மி, ஆகாரம் அதே குடும்பம் பேசிக்கலி, அந்த மாதிரி ஜாபு எல்லாத்தையும் இன்னர் இன்ஜினியரிங்ல பேர் வைக்கிறா. நல்ல பேர் தான் வந்து என்ன வைக்கிறா எல்லாம் பண்ணுறா. ஆனால் திருப்பி நம்ம இங்கே தான் வந்தாலும் இதே திரும்பி இந்த குப்பைகளை அந்த அப்போ சொல்கிறா. அதனால் இந்திரிய விஷயங்கள் செயற்கையை தடுக்கிறது தான் பெரிய யாகமே. நம்மளால் நமக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரியாது, அங்கே போகாமல் இருந்து பெட்டர். ஸ்பீக்கரைக்கே போவானே, போய் வாங்கினது போகாமல் இருந்து பெட்டர் இல்லையா? அதில் அந்நியே ஸ்ரோத்ராதீனாம் இந்திரியானாம் சம்யமனே பெயத்தந்தே. சில பேர் பண்ணுறா இந்திரியங்களை அடக்கிறத முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சப்தாதீன் விஷயான் அந்நிய யோகினா இந்திரியானாம் சப்தாதி விஷயம் பிரவணதா நிவாரணே பெயத்தந்தே. சில பேர் என்ன பண்ணுறானா அந்த விஷயங்கள் இருந்தால் கூட அந்த விஷயங்கள் இந்திரியங்களை வரவிடாத மாதிரி தடுக்கிறான்னு சாதிக்கிறார். சர்வானேந்திரியாணி சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யமன யோகாந்தம் யுக்பதி ஞான தீபே. அழகா லிங்க் கொடுக்குறாரு. அதாவது கண்ட்ரோல்ன்றது பெருமை உட்காந்து தியானம் பண்ணால பண்ண முடியாது. எடுத்த உடனே மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவன் வைத்துக்கார. ஏன்னா முடியாது, மனசை கடன் பண்ண முடியாது. அது தெரியாம அவன் மெடிடேஷன் எடுத்து ஆரம்பிச்சுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணச்சு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசகம் ஜாஸ்தியாக வரும் வெளில. இன்னும் சில பேர் பார்த்துருக்காங்க அந்த பாருங்க வரவாலாம் உட்காந்து அழுதுட்டு பாதி இல்லை மெடிடேஷன் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா அவன் மட்டும் உட்காந்து அவளோட இதெல்லாம் இன்னும் வெளில வருது போல இருக்கு உட்காந்து. அந்த மாதிரி அதுவும் சினிமாவில் ஜோக் பண்ணுறான் விடாத வீட்டுப்படி வீட்டுப்படி தான் அந்த ஒரு பேட்டரை பாருங்க. அது மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் விடாத விடாதுன்னா பிராணம் தான் கடைசியில் போகுது. அப்போ ஆர்டர் இருக்கு. முதல்ல வந்து விஷய இந்திரிய லிங்க் கட் பண்ணணும். அப்புறம் இந்திரிய பிராணம் லிங்க் இருக்கு. அப்புறம் பிராணம் மனசு லிங்க் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா அந்த விபோதி அந்த பண்ணி பண்ணி வரைக்கே தான் ஆத்ம சமயமும் பண்ண முடியும். அப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணி அப்புறமா போகிறதுன்னு இருக்கு. கர்மேந்திரியன் கண்ட்ரோல் பண்ண நான் எல்லாம் லிங்க் உடம்புக்குள்ளே. இப்போ பிரெத் அண்ட் மைண்டு இன்க்ளூடட். பிரெத்து அதாவது ரிவர்ஸ் ஸ்பைசி வர்ஸா. உள்ளுக்குள்ள அஜிடேஷன் இருந்ததுன்னா பிரெத்தில் வந்து ஈவன்ஸ் இல்லை. அதே நம்ம பிரெத் இதுல வச்சுருக்கோம், இதுவும் உள்ளுக்குள்ள பிராணனுக்கும் மனதுக்கும் லிங்க் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்காது. இப்போ சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பிடு. இந்த இந்திரியங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா பிராணனில் கொண்டு போய் சில பேர் பண்ணுறா. அது என்ன அர்த்தம் கேட்டால் பிராணனை வச்சுட்டு அந்த இந்திரியங்கள்லாம் நிகரம் பண்ணுறதுன்னு தாற்பயம் அது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஆத்ம சம்யம் யோகானும் ஆத்ம சொல்றதுக்கு மைண்ட் ஞானத்தை வச்சுட்டு மனசு என்ன பண்றா, மனசை கண்ட்ரோல் பண்றா. அன்னியே ஞான தீபித்தே மனஸ்கம்யம யோகாதனோ சர்வாணி இந்திரிய கர்மானி பிராண கர்மானி சொல்லி. சில பேர் என்ன பண்ணு கேட்டா ஒரே அர்த்தமா கொடுத்துட்டார், மனசுல ஞான தீபித்தே மனஸ்கம்யமே அர்த்தம், மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஞானம் போகணும். அது மாதிரி நீங்க ஞானத்தை கொடுக்காம தப்பானதெல்லாம் கொடுத்தா கண்ட்ரோல் என்னைக்கு இருந்தாலும் அது வந்து தன்னோட வேலையை காட்டும். அப்ப படிப்படியா ஞானத்தை ஆத்ம ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஞானத்தை பேஸா வச்சுட்டு மனத்தை கண்ட்ரோல் பண்ணச்சு எல்லா இந்திரியருடைய வியாபாரங்களையும் பிராணகர்மன பிராணுடைய வியாபாரத்தை அதுல பட்டுடுற. மனசா இந்திரிய பிராணானாம் கர்ம பிரபலதா நிவாரணே பிரயத்தனத்தை எடுத்துக்கிறாங்க. மனசை கொண்டு இந்திரிய பிராணங்களுடைய அவைகளுடைய கர்ம பிரபலத்தானா அவைகளுடைய ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பனேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தாற்பயமானது. இல்லாட்டி மித்தியாச்சாரத்தை வச்சதுன்னு முதலில் சொன்னார், செகண்ட் சேர்த்த இல்லையே எவன் ஒருத்தன் வெறும கர்மேந்திரியானி தன் நியம் கர்மேந்திரியங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தன் யோகாண்டம் வச்சுக்கலாம், யோகத்தில் உட்காருன்னு உள்ளுக்குள்ள பார்த்தா முழுக்க முழுக்க விஷயம் விஷயம் தருப்பான். சார் மித்தியாச்சார உச்சதேன்னு சொல்றாங்க, அவன் வந்து மித்தியாச்சாரம் அவனுக்கு பேர்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் சொல்றார், திரவிய யஜ்ஞா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா கதாபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச யதய சம்சிதம் விரதாக. இன்னும் டிஃபரன்ஸ் சொல்றார், திரவிய யஜ்ஞாக தபோ யஜ்ஞாக யோக யஜ்ஞாக ததா அபரே சுவாத்தியாய யஜ்ஞ ஞான யஜ்ஞ. இல்லை சுவாத்தியாய ஞான யஜ்ஞ ஒரே வச்சுக்கலாம். எதையானா யாருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கோ அவருக்கு எதிகி, எதிகினாலே ரெஸ்ட்ரெயின்னு அர்த்தம், நியாயமான மார்க்கத்துல போய் திரவிய அர்ஜனம் பண்ணி திரவியத்தை சம்பாதிச்சு தேவார்த்தனே பிரயத்தந்தே சந்திரமானுக்கு சமர்ப்பிக்கிறதுல பண்ணிட்டு பேர். அதுலயும் இதை கேட்டா நீங்க அஜ்ஞானம் ஜாஸ்தியா போயிடுது, ஒரே தங்கமா இழைக்கிறேன் வெளியே இழைக்கிறேன் இடத்தையும் போட்டு எழுதிருக்கா, அது நம்ம டிபேட்டபிள், அதுல போக வேண்டாம். இருந்தா அர்ச்சன ரூபமா என்ன முடியுமோ அத பண்ணிட்டு இருக்கேன். கேச்சிச்ச தானேஷு கேச்சிச்ச யாகேஷு கேச்சிச்ச ஹோமேஷு ஏதே சார் திரவியா. சில பேர் நம்ம தானம் பண்றா, தானம் கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறா சில பேர், சில பேர் ஹோமத்துல கொடுக்குறா யாகத்துக்கு, இதெல்லாம் வந்து ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்காது அந்த இதுக்குள்ள. அதனால இதெல்லாம் திரவியம்னு பேரு. கேச்சிட்டு தப்போ யஜ்ஞாக அவன் என்ன பண்றா, தபஸ் தபஸ்னாலே வருத்திக்கிறதுக்கு தபஸ்ங்க, உடலை வருத்துதல் தபஸ்னா உடம்ப வருத்திக்கிறதுக்கு தபஸ். யோகிகள் தபஸ் கண்டிப்பா இருக்கணும். அது சொல்றாரு இப்போ, திருச்சிர சாந்திராயன உபவாசாதிஷு நிஷ்டாம் குருவந்தி. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட பிராயஷ்சித கர்மாக்கள் கிருச்சிரம் சாந்திராயணம், ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு ஒரு தாழ்ச்சித்தம் இருக்கும், சந்திரனுடைய வளர்ச்சி தாழ்ச்சியை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது, ஒரு வா சாப்பிட்றது ரெண்டு வா மூணு வா இப்படி அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி இது சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் இருக்கு தாழ்ச்சி தகர்மா. அப்படிலாம் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டா காய கிளேசமா இருக்கும், காய கிளேசம்னா உடம்பு வந்து மாற்றத்தை அடையிறது. அப்படி சில பேர் என்ன பண்றா பண்றா, சில பேர் என்ன பண்றா யோக யஜ்ஞாச்ச அபரே. இப்பதான் சொன்ன தெய்வம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் காண்பிச்சாரு, இப்ப யோகன்னு சப்தம் இருக்கு. இப்ப யோக யஜ்ஞம் என்ன, இப்போ இப்ப யோகா பண்றோமா அதான் யஜ்ஞம் கேட்டா அப்படி எடுத்துக்க முடியாது. இல்ல யோக சொல்ற புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்தியோ நெட்டாம் குருவந்தி. யோக சப்தத்துக்கு யோக க்ஷேம யோகன்னு அர்த்தம் கேட்டா அடையாதத அடையிறது, க்ஷேமம்னா அடைஞ்சதை காப்பாத்துறது. அதுக்காக யோகக்ஷேமம் மகாமிகம்னு சொல்றாரு, நினைத்து சொல்றாரு திருமால். யோகக்ஷேமம் மகாமிகம் என்ன அர்த்தம்னா அவளுக்கு எது கிடைக்கலையோ அதை கிடைக்க வைக்கிறேன். சரி ஏன்யா கிடைச்சிருந்தா அது போயிருமேன்னா ஏன்யா கிடைச்சிருந்து காப்பாத்துறது அதையும் தக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல யோகம்னு கேட்டா பண்ணாதது அடையாதது, எதை அடையாதது, புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்திக்கு நிஷ்டாம் குருவந்தி. போய் தீர்த்த யாத்திரைக்குலாம் போறது அதையும் நம்ம சம்பிரதாய ரகம் வச்சுட்டா 107 திவ்யதேசம் வச்சு எல்லாத்தையும் போயிட்டு வாங்கணும்னு ஒரு அது ஒரு கர்மயோகமாகவே இருக்கு. அதை பண்ணணும், அதுக்காக இங்கே போட்டிருக்க புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்திஷு நிஷ்டாம் குருவந்தி. இக யோக சப்த கர்மனிஷ்டாபேத தகர்ணாத தத் விஷய. இங்கிருந்து யோகத்தை கொண்டு ஞானம் அதெல்லாம் போயிடக்கூடாது நம்ம, ஏன்னா கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். அர்த்தம் பண்ணச்சு இந்த கான்டெக்ட் பார்க்கச்சு இந்த இடத்துல யோகத்தை வந்து இந்த தீர்த்த யாத்திரை தான் கொண்டு வந்து சொல்லியிருக்கார். கேச்சிட்டு சுவாத்தியாய பராகா స్వాధ్యాయ అభ్యాసపరా కేచిత్ తదర్థ జ్ఞాన అభ్యాసపరా కథయ యతనశీలా సంక్షితృతా దృఢ సంకల్పా. சில பேர் என்ன பண்ணாங்கட்டா வேதிக் டெக்ஸ்ட்லாம் படிக்கிறார், சுவாத்தியாய பராகனா படித்தது ஏன் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டே இருக்காரு. எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார் அடிக்கடி 92 வயசு அவர் வந்து ஒருத்தராது போயிருக்கார், 91 வயசு படுத்துருக்கார், ரொம்ப நடமாட்டம் இல்லை, எதையோ முழுமுழுத்துலேயே இருந்தாராம். முழுமுழுத்துலேயே இருந்துட்டு இதே பையனை கூப்பிட்டாரா, அந்த புஸ்தகம் கொஞ்சம் எடு அப்படின்னாரா, ஏதோ புஸ்தகம் எடுத்து இந்த பக்கத்தில் என்ன பங்கி பங்கினா வரி என்ன ஓடுறது பாரு அப்படின்னு கேட்டாரான். அவன் பையன் எடுத்து படித்தானா, சரி சரியா இருக்கு அப்படின்னாரா. அவன் இவர் மனசில் அதே ஓய்ந்துருக்கு, எப்போ 91 வயசுல கூட அவருக்கு எப்பயோ படித்த விஷயங்களே இது ஒரு யஜ்யம் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கு, டவுட் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அதனால பையனை கொண்டு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கும் அவரை மேலே விழுந்துக்காரு. அது மாதிரி அது சில பேருக்கு அப்படியே அபியாசம் இருக்கு, சில பேருக்கு அர்த்த அனுசந்தானம் இருக்கு, அதே சிந்தனமாகவே இருக்கிறது. அந்த அர்த்தம் படித்ததோட அர்த்தத்தை படித்ததே நீங்களே பண்ணுறது ஒன்று, படித்ததோட அர்த்தம் அனுசந்தானம் பண்ணுறது சில பேருக்கு இருக்கு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் சம்சிதபிரதாக திட சங்கல்பாகனு அவளை சொன்னார். அடுத்து திரு பிராணாயமத்தை பெறார், அப்பானே துஷ்பதி பிராணம் பிராணே அபானம் தாபரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயம் பிராயனாக. சில பேர் என்ன பண்ணுறார், அப்பானே துஷ்பதி பிராணம், இந்த பிராணம் வந்து ஒன்னா பலவா அப்படின்னு கேட்டால் ஒன்று தான், ஒரே பிராணம்தான். ஆனால் பிராண சப்தத்தினுடைய விவகாரம் வந்து எந்த சூழலில் தான், பிராணாக தான் விவகாரம், பிராணம்னு சொல்கிறதுல சுத்தத்தில் எதுவுமே பிராணாக பஞ்ச பிராணாக கதாசு நகதாசுன்னு அந்த ஒரு சோழத்தில் பார்த்தோம். அசுனாலும் வந்து பிராணம், அசவக சூரல் அசூன், அப்பானே துப்பதி பிராணம், பிராணம்ன்றது எப்பயும் உள்ளேருந்து மேலே வருது, கரெக்டாக யோகா டீச்சர் வந்து அப்பானன்றது நீங்கள் வெளியே யோகா டீச்சர் சரி அப்ப ஜாகிரதையை பேசணும். அப்பான்றது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு பிராணம், இந்த அப்பானே துப்பதி ஏதாவது எல்லாம் சரிசமமாக இருக்கணும், அதாவது நம்ம அந்த இது சரீரத்தில் ஒரு பேலன்ஸ் எதுவுமே இருக்கணும், வாயுலையோ இல்லை எல்லாத்தையும் இருக்கணும். அப்போ அப்பானே துஷ்பதி பிராணம், இந்த அப்பான வாயுவில் பிராணனை இது பண்ணுறார், பிராணனில் அப்பானத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறார். பிராணாபான கதி அப்படின்னா இந்த பிராண அப்பான அவைகளுடைய மூமெண்ட் இருக்கணும், ருந்துவா ருந்துவானா அதை தடுத்து பிராணாயாம பிராயனாக. அவன் என்ன பண்ணுறா, பிராணாயாமத்தையே பண்ணிட்டு இருக்கான். சில பேர் என்ன பண்ணுறா, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிராணாயாமம் தான், அதுக்கு சொல்ல போற அதில் ரேசக போட குடும்பத்தெல்லாம் சொல்லாது. அப்படியே நியதாகாராக பிராணான் பிராணேஷு துப்பதி சர்வே கேது யஜ்ய விதா யக்னி க்ஷபித கல்மஷாக. எல்லாருமே வாழ்ந்தது யஜ்ய விதகானா இங்கிருந்த யஜ்யத்தை பயின்ற காரணம் யஜ்ய க்ஷபித கல்மஷாக, அந்த யஜ்ஞனால இவாளுடைய அந்த கல்மஷங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டவர்கள், இதையே ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தா அவளுடைய பாபங்கள்லாம் திறந்தவர்கள் அர்த்தமா இருக்கு. அப்பறே நியத ஆகாராக, ஆகார நியமம் இல்லாட்டி பிராணாயம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று கலந்து கட்டி இருக்கு, வயர் இங்கே இருக்கு லங்ஸ் இங்கே வச்சுருக்கோம், நிறைய சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வயர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுறது, அப்போ லங்ஸ் கம்மியாகிடுது, அப்போ எங்கேயிருந்து இப்போ மூச்சு உள்ளே போய் முட்டி நிற்கும், அதனால் வயரை சுருக்கி சுருக்கிச்சு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் நியத ஆகாராகனா ஆகார நியமனும் இருக்கா என்ன பண்ணுறேன்னா பிராணை பிராணன் திருப்பதி அப்படிங்கிற. அப்பறே கர்மயோகினா பிராணாயாமேஷு நிஷ்டாம் குருவந்தி, அவ பிராணாயாமத்தில் நிஷ்டையா இருக்கா. தேச்சு திரிவிதாக பூரக ரேச்சக கும்பக பேதேன, இதுதான் நம்ம விட்டுட்டோம் சம்பிரதாயத்துல. அந்த காலத்துல யோகான்றது சம்பிரதாயத்தை கலந்து வந்துருக்கு, யோக ரகசியம் பண்ணி நாச முடியும் நம்ம கிடைக்காம போயிருக்கு. நீங்க அவ போட்டிருக்க விஷ்ணுமாச்சாரியம் வந்து போட்டிருக்கா, ஆனால் அது ஒரு பண்டிட் அதை ராட்டிஃபை பண்ணியிருக்கார், பட் கிருஷ்ணாச்சாரியர் சொல்லியிருக்கார் பூர்த்தியாக கிடைக்கல நான் பூர்த்தியாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கார், பட் அதுதானா இல்லாட்டி வந்து வேற டெக்ஸ்ட் இருந்ததா அப்படின்றது ஒரு ஒரு டவுட்டை சொல்றதுக்கு இருக்கு இருந்துதான் இருக்கு. அவரே ஹானஸ்ட் சொல்லியிருக்கார் நான் ஃபுல்லாக கொடுத்தா சொல்லியிருக்கார், அப்போ பூர்த்தியாக எவ்வளோ வருது நமக்கு தெரியல. அப்போ யோகமும் யோகாபியாசமும் சம்பிரதாயத்தில் இன்னும் தான் வந்திருக்கு, அது ஏதோ காரணத்தினால அந்த ட்ரெடிஷ்னலே பாஸ் ஆகாமல் போயிருக்கு. அப்போ சொல்கிறார் பூரக ரேச்சக்க கும்பக பேதேன, கூடகணம் தெரியும் இல்லையா, ஃபில் பண்ணுறது. லேசகம்னா விடுறது இல்லையா, கும்பகம் ரீடைன் பண்ணுறது, ரீடைன் பண்ணுறது. இப்போ அபானே ஜிப்பதி பிராணம் இது பூரகா. அபானே கீழே, அதாவது மொத்தத்தையும் இழுக்க, மேலே இழுக்கிறதுனால அப்போ அபானத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், மொத்தத்தையும் இழுக்கிறோம். அதில் பிராணனை வந்து ஜிப்பதி இது பூரகா. பிராணே அபானம் இது லேசகா. அடுத்து வெளில விடுறது எக்ஸலேஷன் சொல்றது, அது ஒன்று. ரெண்டாவது பிராணாபான கதி இருந்து ரெண்டுத்தையுமே அடக்கிறது, மேலேயும் போல கீழேயும் போல அப்படி நிறுத்துறது, அது கும்பகம். அப்ப ரேச்சக பூரக கும்பகம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்கோர்ஸ் நம்ம சொல்ற ஆர்டர் பக்கத்தே ரேச்சக பூரக கும்பகம், ஃபர்ஸ்ட் எக்ஸலேஷன் அப்புறம் இன்ஹலேஷன் அப்புறமா குடிக்கிறதுன்றது. அதுலேயே ஃபோக்கஸ் பண்றதுக்கு மூணு பாயிண்ட் இருக்கு. ரேச்சகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை பூரகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை கும்பகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு. இப்படி அதில் இருக்கக்கூடிய வேதங்களை சொன்னால் பிராணாயாம பரேஷு திரிஷு அப்படி அனுசரிச்சதே நேதாகாராக. இந்த மூணுத்துலேயும் நேதாகாரம் வந்து ரொம்ப முக்கியம், ஆகார நிலைமையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். சொல்லிட்டு திரவியயஞ்ச பிரபிருதி பிராணாயாம பரியந்தேஷு கர்மயோக பேதேஷு ஸ்வசமீஹிதேஷு பிரபிருத்தா ஏதே சர்வே சஹயஜ்ஞ பிரஜாசுவா இது அபிஹித மகாயஜ்ய பூர்வக நித்திய நைமித்திக கர்ம ரூப யஜ்ய வித கனிஷ்டாக ததையேவ க்ஷபித கல்மஷாகனு ஒரு ரைடர் போட்டிருந்தார். என்ன ரைடர்னா, இப்படி சொல்லியிருந்தாருன்னா திரவிய இயக்கம்னு ஆரம்பிச்சு தான் இருப்போம். அப்போ நித்திய நைமித்திக கர்மாதான் விட்டுடலாமே, நான் இதே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வெறும் பிராணாயமம் பண்ணிட்டு உட்காந்துக்கேன்னு சொன்னால் நாட் அலௌடுன்ட்டார். அந்த நித்திய நைமித்திக கர்மாவோடு சேர்ந்து அதை பண்ணணும். ஏன்னா நித்திய நிமித்த கர்மா வந்து 24/7 எங்கேஜ் பண்ணாது, நிறைய கேப் இருக்கும். அந்த கேப் ஃபில் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி இருந்தாங்க. நான் இதையே போயிட்டு அதெல்லாம் விட்டுன்னு சொல்ல முடியாது, அதையும் சேர்த்து பண்ணுற வாழ்க்கை தான் கல்மஷங்கள்லாம் போகும்னு சொன்னேன். அதிகித மகாயஜ்ய பூர்வகன்னா, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ நம்ம வைத்திக மார்க்கத்துலேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டோம். பஞ்சமகாயஜ்யம்னு பண்ணணும். பஞ்சமகாயஜ்யம் பண்ணணும்னா வைஷ்ணதேவம்லாம் இருக்கு. வைஷ்ணதேவம்லாம் பண்ணி திருவாராதனம் பண்ணி வைஷ்ணதேவம் இருக்கு. அது வைதிக கர்மா. திருவாராத வந்து நிறைய ஆகம கர்மா இருக்கு, அது வந்து நிறைய பாஞ்சராதராகம் எடுக்கப்பட்டது. வைஷ்ணதேவ அன்னத்தினால வைஷ்ணதேவம் பண்ணி அதை பூதங்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும். அந்த ராத்திரம் ஆ இருக்கும், அந்த மாதிரி பெருசா இருக்கும், வாசம் இருக்கும், கொள்ள இருக்கும், எல்லாத்துமே போட்டு ஒரு சாதம் போட்டு வருவான். அந்த காளிதாசன் ஒரு காரகத்தில் சொல்றான், மாதிரி வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து அதை பண்ணிட்டுக்கான். அந்த அந்த மாதிரி கட்டத்தில் சொல்றோம். பூத்தத்துக்கெல்லாம் பூத்த பலியும் பேர் இருக்கு. பூத்தன் பூத்தம்னா பிற உயிர்கள், அதாவது காக்காக்க சாதம் போடுறோம். காக்காக்க சாதம் போடுறோம்னா அங்கேயே வந்துட்டு தான் எல்லாமே. சில பேர் நம்ம எதுவுமே பண்ணிட்டு பண்ணுறோம், அட்லீஸ்ட் சாதம் வந்து காக்காக்க போட்டுட்டு அது பூத்த பலி இருக்குது, பூத்த ஏக்கம் இருக்குது. அது மாதிரி பஞ்சமகாயம் இருக்குது, மனுஷயம், பித்ருயம், ரிஷி, பிரம்மயக்கியம், பூதயக்கியம், தேவயக்கியம்னு அஞ்சுக்கையும் பண்ணி அப்படிலாம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அது போகிற சமயத்தில் இதெல்லாம் பண்ணணும் சரியா. அப்படி பண்ணவாளுக்கு பிரம்மத்தை அடைகிறார்கள்ன்னு சொன்னால் கிரமேண இதன் மூலமாக கொண்டு பிரம்மத்தை அடைகிறான்னு இருக்கு. யஜ்ய சித்தாமிர்த புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகாஸ்தி அயஜ்ஞசிய புதக அந்நக குருசத்தம கேட்குறாரு. குருசத்தமான பெஸ்ட் ஆஃப் குரு அர்ஜுனா, யஜ்ய சிஷ்டாமிருத புஜக, யஜ்ய சிஷ்ட அமிர்த புஜக. யஜ்ய சிஷ்டன பேலன்ஸ் மீந்தது, எதில் மீந்தது, யஜ்யம் பண்ணி மீந்தது நம்ம. அப்போ யஜ்ய சிஷ்ட அமிர்த புஜகனம், யஜ்யம் பண்ணி ஆராதனம் பண்ணி அதில் பிரசாதமாக இருக்கக்கூடியதை சாப்பிட்டு உறவா சனாதனம் பிரம்ம யாந்தி அவளம் என்ற அந்த பரபிரம்மத்தை அடைவார்கள். மிச்ச பேர் நாயம் லோகா அஸ்தி அயஜ்ஞசிய, இந்த லோகமே அது கிடையாதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூட பலன்களே அவ்வளோ அடைய முடியாது. தர்மார்த்த காமத்தையும் மிச்ச பேர் அடைய முடியாது. எவர்கள் அயஜ்ய சித்தகன்னு சொன்னால் அந்த யஜ்ய சித்தத்தை சாப்பிடாம தனக்கே எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருந்தாலோ அவளுக்கு தர்மார்த்த காமங்களே அடைய முடியாதுன்னு சொன்னார். இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும், அதாவது இப்போ டெய்லி தளிக்கை பண்ணிவிட்டு பெருவாள் சந்தையில் வைக்கிறோம், அதுக்கு பேர் கண்டறிதல் பண்ணல் தான் பேர். நிவேதனால தெரிவித்த இன்ஃபர்மேஷன் தான், எப்போய் ஐ தான், எப்போ ஏ இல்லை, எப்போ ஏ தான் வச்சுருந்தோம். நம்ம பாதி விஷயம் காட்டவே மாட்டோம், எது நமக்கு வேண்டாமோ அது மட்டும் வச்சுட்டு திருத்தமாக வச்சுருந்தோம். அப்போ ஒருத்தமே கேட்டேன் நான் ஒரு குருக்கிட்ட, இந்த மாதிரி அன்னைக்கு பண்ணதை ரொம்ப சனதில் வைக்கிறாரு, நமக்கே தெரியுது சாப்பிடலன்னு, இலையில மூடி வச்சு சண்டை பார்த்து சாப்பிடலன்னு தெரியுது. இப்போ அவர் சாப்பிடலையே எதுக்கு உண்மை வைக்கிறது, இப்போ இல்லை சாப்பிட்டதுக்கு என்ன ப்ரூஃப், குருக்கிட்ட சிஸ்டம் போய் கேட்குறான். அப்ப குரு சொன்னார் சரி வான்னு சொல்லிட்டு எப்பவுமே சில பேர் என்ன பண்ணா அந்த கொஸ்டினுக்கு டைரக்டாவே ஹேண்டில் பண்ண மாட்டேன், வேற ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைப்பாங்க. சரி வா புத்தகத்தை கொண்டான்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு பக்கத்தை அவன் மனப்பாடம் பண்ண வச்சார், புக்கை மூடிட்டு சொல்லுனார். அவன் வந்து ஒப்பிச்சான். ஒப்பிச்ச உடனே கேட்டார், இப்ப அந்த புக்கில் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டார். என்ன சார் கேள்வி, இது புக்கில் இருக்க வார்த்தை எங்கே போயிடும், அங்கே தான் இருக்கும். இப்போ இப்போ உனக்கு இந்த ஞானம் வந்ததே அறிஞ்சு வந்ததுன்னு கேட்டார். இப்போ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா அவன் அது அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலான்னா. அது மாதிரி தான் பகவானோட சமர்ப்பிக்கச்சு அது அவன்கிட்டையும் போகலாம் அங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு. அதாவது இதெல்லாம் வந்து அப்சிராக்ட் திங்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஃபிசிக்கலாக போகணும் அவசியம் இல்லை. புக்கை பார்த்து படிக்கிறோம் நம்ம, இப்போ இந்த ஞானத்தை அதிகரிச்சிருந்தோமா இல்லையா, அவன் புக்கிலேருந்து கிழிச்சு ஒன்றும் அந்த சாட்டு இல்லையே, அங்கே இருந்து இருக்குது நம்ம. அது மாதிரி தான் இது ஒன்று புரிய வச்சாருன்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி இப்போ யஜ்ய சிஷ்ட அமிர்த புஜா சனாதனம் ரொம்ப யாந்தி யஜ்ய சிஷ்ட அமிர்தேன சரீர தாரணம் குருவந்த ஏவ கர்மயோகே வியாபிருத்தாக சனாதனம் செ பிரம்ம யாந்தி. இந்த கர்மயோகத்தில் இருக்கிறவா என்ன பண்ணணும்னா அந்த யஜ்ய சிஷ்டத்தை தான் சாப்பிடணும்னு. அயஜ்ஞஸ்ய மகாயஜாதி பூர்வக நித்திய நைமித்திக கர்மரஹிதஸ்ய ந அயம் லோக ந பிராகிருத லோக, பிராகிருத லோக சம்பந்தி தர்மார்த்த காமாத்திய புருஷார்த்த நசித்தியதி. என்ன தாத்திரம் கேட்டால் அவளுக்கு இந்த லோகம் கிடையாதுன்னு சொன்னால் இந்த லோகத்தோட சம்பந்தப்பட்ட தர்ம அர்த்த காம இத்தியாதிகள்லாம் அவளுக்கு கிடைக்காது அப்படின்னா. இது கைமுத்துக்கு நியாயம் பேர், கைமுத்து நியாயம் சொல்லுவானு கேட்டால், ஒரு கிளாஸில் ஒரு பையன் 80 மார்க் வாங்குறான் இல்லை 60 மார்க் வாங்குறான் பையன், இப்போ 100 மார்க் வாங்குறான் மேக்ஸில் வச்சு. ஒரு சம்ம கொண்டு போய் 100 மார்க் வாங்குற பையன்கிட்ட கொடுத்தா போடுன்னு, அவனால் போட முடியல. இப்போ திருப்பி ஒருத்த கொண்டு போய் அந்த 50 மார்க் வாங்கினவங்க கொடுப்பாள் நீ போடான்னு, இல்லை 100 மார்க் வாங்கினா அவனாலே போட முடியல, அவனால அப்படி போட முடியல கிமுத்த அப்படின்னா அதுவே முடியல இப்படி பண்ணுவான். இதுதான் இந்த நியாயம். இந்த நியாயத்துக்கு பேர் கைமுத்துக்கு நியாயம் பேர். அவளுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த லோ இதுவும் கிடைக்காது அப்படின்ட்டு. தர்மார்த்தம் எதுவுமே இதுவே கிடைக்காதுன்னா அது கேட்கவே மாட்டாள். தர்மார்த்த காலமும் கிடைக்காதுன்னா மோட்சம் கிடையாதுன்னு அர்த்தம். இல்லை அவளுக்கு லௌகிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவளை கிடையாது. புதா அந்நக மோக்ஷாக்கியா புருஷார்த்தா, தர்மார்த்த காலமே அவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லப்ப மோட்சத்தை பற்றி அவள் விஷயத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. பரம புருஷார்த்தத்தையா மோட்ச பிரஸ்துத்வாது தன் இதர புருஷார்த்த அயம் லோகா இது நிர்தேசித்து சஹி பிராகிருதா. அதுதான் சரியா இருக்குன்னு சொன்னார். பரம புருஷ பிராப்தியை தான் மோட்சம் சொன்னதுனால அவனை காட்டில் வேற வேற இருக்கக்கூடிய விஷயங்களை அயம் லோகான்னு அதனால விவரிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அடுத்து ஏவம் பகுவிதாயஞ்ஞா விசிதா பிரம்மனோ முகே தர்மஜான் விதி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இப்படி அறிந்து கொண்டு நீ விடுபடுவாய் அப்படின்னர். இப்படி ஏவம் பகுவிதா யஜ்யாகா, இப்படி பலவாறாக இந்த யஜ்யங்கள். அதனால நம்ம இன்னைக்கு எல்லாமே யஜ்யம் சொல்லணும், நாம யஜ்யம் ராமநாம யஜ்யம் எல்லாமே யஜ்யம். அவர் கேட்டது முதல்ல நீ வரல வரேன்னா நம்ம அதே போட்டிருந்தார். அவரை கேட்டதுக்கு அன்னைக்கு தான் ஆன்சர் கஷ்டமாக கிடைக்கிறது. யஜ்யம் என்ன சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே யஜ்யம். ராமநாம சொல்றது கேட்டார் யஜ்யம் சொல்றாமேன்னு அது வருது. ராமநாம யஜ்யம் சொல்றாங்க எல்லாமே ஜப யஜ்யம் எல்லாம் அகண்டமாக பண்ணுறது இல்லை பாரு யஜ்யமாக பண்ணிட்டு. இப்படி பகுவிதா யஜ்யாக விததாக பிரம்மணோ முக்கே. இந்த சுவாரஸ்யம் வந்து பிரம்மணா முக்கேக்கு மூணு ஆச்சாரியாலும் மூணு விதமும் வியாக்கியானம் பண்ணுறது. ஏன்னா பிரம்மசத்தம் இப்படி இருக்கு. பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம் இருக்கு, பிரம்மம்னா பரபிரம்மம் இருக்கு, இன்னொன்று பிரம்மம் தான் நல்ல ஜீவாத்மான்னு அர்த்தத்தை. ஏன்னா எல்லாமே வியாபிக்கிறதுனால அர்த்தம் அது. பாஷ்யகாரம் சொல்லிச்சு பிரம்மனோ முக்கேனா அந்த ஜீவஸ்வரூபத்தை அடையிறதுக்கு அது ஒரு ஹேதுவாகுன்னு சொல்றது. சங்கர இதில் பார்த்தா பாஷ்யத்தில் பார்த்தா வேதத்தை சொல்லியிருக்காரு, வேதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. மதுர சம்பிரதாயத்தை பார்த்தா எம்பெருமானுடைய வாக்கில் வந்ததுன்னு பெருமாளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே இந்த பிரம்மனோ முக்கேக்கு மூணு விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. கர்மஜான் விதி தான் சர்வான் எல்லாமே கர்மத்திலிருந்து தோன்றியவை. இப்படி நீ அறிந்து கொண்டாயே ஆனால் நீ விடுபடுவாய் சொன்னார். ஏவம் ஹி பகு பிரகாராக கர்மயோகாக பிரம்மனோ முகே நிகிதத்தாக. இப்படிப்பட்ட பலவிதமான கர்மயோகங்கள் இந்த பிரம்மனோ முகே நிகிதத்தாக சொல்ற ஆத்ம யாத்தாத்மிய அவாப்தி சாதனத்தையா ஸ்திதாக. ஆத்ம யாத்தாத்மிய யதாத்ம அப்படின்னா உள்ளபடி, யாசாத்தின் அதோட பாவம். ஸோ ஆத்மாவை உள்ளபடி அறியறதுக்கு சாதனமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். தான் முக்த லக்ஷண அனுக்த லட்சணான் அனுக்த பேதான் கர்மயோகான் சர்வான் கர்மஜான் புத்தி. இப்போ சொல்லப்பட்ட என்ன லட்சணங்கள் அமைவுங்களா, என்ன பேதங்கள், இதெல்லாம் என்னது? கர்மஜான் புத்தி, கர்மத்தினால் தோன்றுபவை. அகரக அனுஷ்டீயமான நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானதான் புத்தி. கர்மம் முக்கியம். நித்திய நைமித்திக கர்மாவை விட்டுட்டு இந்த பிரபேதங்களை பண்ணதுக்கு சொல்லவே இல்லை. அவைகளை பண்ணிட்டு இவைகளை பண்ணணும். ஏவம் ஞாத்வா யதோக்த பிரகாரேன அனுஷ்டாய விமோக்ஷசே. இப்படி நீ பண்ணினா யூ வில் கெட் லிபரேட்டட்னு அர்த்தம். அந்தர்கத ஞானத்தையா கர்மனோ ஞானாகாரத்து முக்தம். இப்ப எப்படி கர்மாக்குள்ள ஞானமாக அடங்கியிருக்கிறது சொல்லியாச்சு. தத்திர அந்தர்கத ஞானே கர்மனி ஞானாம்சேவ பிராதானியமாக. இப்படி கர்மால ஞானம் இருக்குன்னு சொன்னார். அப்ப ஒரு ஒரு என்டிட்டியா பார்த்தா சொல்லுங்க, கர்மால ஞானம் இருக்கு இல்ல, அதுல அந்த ஞானாம்சம் தான் பிரதானம் பண்றது. இந்த ரெண்டுலேயே அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஞானாம்சம் தான் நம்ம முக்கியம் ஜாஸ்தின்னு சொல்லப்படுறோம். ஸ்ரேயான் பிரத்யமையா ஜிஜாது ஞானேக்கிய பிரந்தவன் சர்வம் கர்மாக்கியலம் பார்த்த ஞானே பரிதமாப்பது. கர்மா இருக்கிறது ஞானத்துக்காக தான், அதான் ரொம்ப முக்கியம். அதனால கர்மயோகத்தை ஞான யோகத்தை அங்கமாக இருந்தது காரணம் அதுதான். கர்மாவே ஞானத்துலாம் பதிவு பதிவு பதிவு தான் ஆகணும். அப்படி யாரும் வச்சுருக்கோம் அந்த கர்மாவை சரியா பண்ணலன்னு அர்த்தமா இருக்கு. உபயாகாரே கர்மனி திரவியமயாத்து அம்சாத்து ஞானமய அம்சா ஸ்ரேயான். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு சேர்த்தோம்னா, மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் ஒன்று, நாலேஜ் ஆஸ்பெக்ட் ஒன்று. அந்த பண்ணப்பட்ட அந்த காரியத்தில் அந்த நாலேஜ் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். சர்வஸ்ய கர்மனக சதிதரஸ்ய அகிலஸ்ய உபாதேசை ஞானே பரிதமாப்தே. எல்லா எல்லாமே இந்த எதில் முடியும்னு கேட்டால் ஞானத்தில் போய் பரிவசானம். என்ன அர்த்தம்னா, டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஞானம். இப்போ என்ன யோகம், யோகம்னா என்னது? சித்தவிதி நிரோதக. சித்தவிதி நிரோதமாச்சுன்னா என்ன ஆவாம் அவர்த்தன்? அதாவது திரஷ்டு சொரூபே அவஸ்தான், சொரூபே அவஸ்தான். அப்போ அந்த நிலை ஏற்படுறதுக்கு, அந்த நிலை ஏற்படுறதுக்கு அது தான் அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அந்த சொரூபத்தில் இருக்கிறதுன்றது அதான் அந்த ஞான அம்சம். அப்போ இத்தனை எத்தனைகளும் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சொரூபத்தில் போய் பிரதிஷ்டமாக இருக்கிறதுக்காக தான். அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஞான அம்சம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுன்னு சொன்னார். தது ஏவம் சர்வைஹி சாதனைஹி பிராப்தியபூதம் ஞானம் கர்ம அந்தகரத்திலேன அபியசதே. கர்மாக்குள்ள அடங்கினதா இது டிசிங் டாக்டர்ஸ்ன்னு சொன்னார். தது ஏவகி அபியசியமானம் கிரமேண பிராப்தியதசாம் பரிபத்தியதே பிரதிபத்தியதே. இப்படி இந்த கர்மயோகத்துக்குள்ள வச்சுட்டு பணச்சேதான் என்ன அர்த்தம் கேட்டா, அந்த பிராப்திய தசாம், பிராப்திய தசாம்னா அந்த ஆத்ம சாட்சாத்கரம் பண்ணக்கூடிய இதை வந்து அடையிறது. இப்போ திரஷ்டு சுரூபே அவஸ்தானம் கூட ஆக்சுவலா இங்கே தான் வந்து இருக்கிறது. அவ அங்கேயே அது எண்டுன்னு சொல்லிட்டா, ஆனா எண்டு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிகினிங் தான். பக்தி யோகம் பண்றதுக்கு அஷ்டாங்க யோகமானது ஒரு படியா இருக்கு, ஒரு படி அவ்வளவுதான். ஆனா அங்க கைவெளின்றது மட்டும் ஒத்துட்டு இருக்கிறதுனால அவன் ஆத்ம ஞானம் அடைஞ்ச உடனே என்ன ஆகிட்டான், தெப்ப சொல்லி ஈர்க்கமாக ரிலீஸ் ஆகிட்டான். அந்த இது கிடைக்கிறது இல்லையா. அப்போ இந்த விஷயம் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா, இப்போ வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் நம்ம சிலுப்புறதுக்கு தயிராக சிலுப்புறதுக்கு மாதிரி பாலுக்குள்ள தட்டி கலந்து இருக்கு. வெண்ணெய் இருக்கதே தெரியல, ஆனால் அதை தயிராக துவச்சி சிலுப்பிட்டோம் வச்சுக்கோ, அதாவது சிலுப்பி பண்ணிட்டோம் வச்சுக்கோ, அந்த அப்படி வந்த வெண்ணெய் திரும்பி பாலுக்குள்ள போகாது, மேலேயே மருந்துருக்கு இல்லையா. அது மாதிரி என்ன கேட்டா, அது வியப்பு ஆடுறது. பட் வியப்தமாகி அங்கே நிக்கிறதுன்றா இவ்வளவு சொல்றா, அது நெய்யாகி ஹோமத்துல போய் கலக்கிறதுன்னு அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டேன். அங்கே அதை நிறைய வியப்பமாக இருக்கு. ஆக மொத்தம் அந்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்படி ஒரு இது ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னா, அது வந்து திரு பிரகிருதி மண்டலமானது கிடையாது. அதான் சொல்றேன், அந்த யோகத்துல அந்த யோக சக்தி சித்தபுத்தி நிரோதம் ஆயிடுச்சுன்னா அப்ப நோ ரிவர்ஸ் ப்ராசஸ், டிஸ்எங்கேஜ்மெண்ட், அது மாதிரி வேணும். தத் வித்தி படிபாத்தேன பரிபஷன சேவையா. இது முடிவு முடிச்சிடலாமா, இந்த 34 முடிச்சிடலாம். பிரதேஷத்திலே ஞானம் ஞான தத்துவதர்ஷனா. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா ஒட்டாத மாதிரி இருக்கு. மீனட்டமா பாருங்களேன், இவ்வளோ தான் சொன்னதா அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா உபதேசங்களும் பண்ணிட்டு வர திடீர்னு சொல்ற, தத் வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்ன சேவையா உபதேசத்திலே ஞானம் ஞானக தத்துவ தர்சனகான்னு யாரோ பட்டு படாதவரை அவளை போய் கேட்டா அவளை சொல்லுவா அப்படின்னா அப்ப நீரே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கலாங்க. எதுக்கு நீ அர்ஜுனனை பார்த்து ஞானிலாம் உபதேசம் பண்ணுவாரு அவளை போய் கேள்வி சொல்றா? அப்ப இவர் சொன்னதுக்கு மேல அவள் சொல்ல போறாளா இல்ல இவர் சொன்னதையும் சொல்ல போறாளா இல்ல இவர் பாதி சொல்றார் பாதி கேட்டதை சொல்ல போறாருன்னு தோணும். ரொம்ப யோசிச்சு அந்த கேள்வி கேட்கலாம். எதுக்கு இந்த மாதிரி தோழர் ரொம்ப கொண்டுக்காரு சாஸ்திரம் என்னன்னு கேட்டா நியாயமாத்மா லப்தோ வந்து பவசேன பகுதா சோதேன சுதேனு அப்படி நாலு பாட்டி கேட்டனால்தான் மட்டும் ஆத்மயானம்லாம் வந்துடாது. திருப்பி திருப்பி கேட்கணும். நம்மளும் முயற்சி பண்றோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நம்மளோட வாசனைகள் பலமா இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், கும்பல நாந்தகான் சபால உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் கொஞ்சம் எடுத்து போறா ஆஹா ஓன்னு என்னன்னா சொன்னாருன்னு. என்ன டாபிக்னா நீங்க அகங்காரத்தை பேசிருச்சாரு, அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் ஞாபகம் ஏற்பட்டுதா. ஆனா கார் பார்க்கிங் வந்தாலே சண்டை, யார் முதல்ல போகுதுன்ட்டு எல்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க. நான் முதல் நான் முதல் அப்ப எவ்வளவு பத்து நேரம் கூட கேட்டா கூட அந்த மொமெண்ட் வெளில வந்து நம்ம காய் எழுதோம்னா நான் தான் முதல்ல போகணும்னு இருக்கு. அது மாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கேட்டு கிருஷ்ணக்கே தெரியும் இப்பதான் திருப்பி வரப்போகணும்னு சொல்லிட்டு. அதனால சொன்ன ஃபியூச்சர்ல டவுட் வந்தா கூட தத்வித்தி அதை அறிந்துகொள். எப்படி பிரணிபாசேன குருவினத்துல ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் போய் முதல்ல அகங்காரத்தை பண்ணும். குரு பரம்பரா கதைகள்லாம் நம்ம வாசிச்சோம்னா அகங்காரம் எப்படி இல்லாமல் இருந்திருக்கான்னு தெரியல பண்ணும். நேர்தான் இங்கே வாசிச்சேன் குரு தகவான் அவருடைய கலெக்ஷனை கோஷம் பெருசான் பட்டர் மாதிரி. அப்ப அதுல ஒரு பெரிய மனுஷன் கலெக்ஷன் பண்றாரு, பெரிய மனுஷனா கலெக்ஷன் பண்றது வந்து ரொம்ப ஈகோ அதிகமா இருக்கும். சில கேள்விகள் டேரக்டா கேட்க மாட்டா, ஏன்னா கேள்வி கேட்டா வச்சுக்கோங்க நம்ம லோகத்துல இருக்கோம், அட்லீஸ்ட் இந்தியன் கான்டெக்ட்ல கேள்வி கேட்டா முட்டாள், கேள்வி கேட்காம இருந்தா புத்தகம் வளர்ந்துள்ள கொண்டு கேள்வி கேட்காதே. அவர் பெரிய மனுஷனாக சில கேள்விகள்லாம் நேரம் கேட்க மாட்டாரா. கலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா அவர்கிட்ட விஞ்ஞாபிச்சு ஸ்ரீரங்கத்துல கோவில்ல ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் விசாரம் பண்ணுவாலாம். இவர் ஆழ்வான் குறுத்தாழ்வான் நகர மட்டம். அப்ப இவர் புத்தகத்தை வச்சிருந்திருக்கார் இந்த பெரிய மனுஷர், குறுத்தாழ்வு விஷயத்தை கார்கம் பண்ணிருக்கார். திடீர்னு கருத்து வந்து நேரம் வந்துட்டாலாம் ஆழ்வான் என்ன பண்ணாரா, புத்தகத்தை அவர் வாங்கிட்டாராம். வாங்கிட்டு பந்தியா நீங்க சொல்லுவோம் இது இதுல எனக்கு புரியல அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட் ஆடாரா அந்த இடத்துல. அதை காட்டிக்காம எப்படி அந்த பாவம் இல்லாமல் அவர் அகம்பாவம் இல்லாமல் தான் இருக்க முடியும். புத்தகத்தை அவர் வாங்கிட்டு வந்தவாளுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த கிட்ட எனக்கு சரியா புரியல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கற மாதிரி, இப்ப அவர் வந்து வாசிட்டு பாக்குறவாளுக்கு ஒரு பெரிய கருக்க பண்றாரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லணும். அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்னா அந்த அளவுக்கு அவர்களை ஊன்றி பேர்த்தார். அதான் தத்தி பிரணிப்பா தேன அந்த எப்போ ஒருத்தர் சேமிக்க முடியும்னா அந்த அகங்காரம் இல்லாட்டிதான் அது பண்ண முடியும். பரிப்பிரஷ்ன சேவையான்னு பண்ற சேவையானா குரு சேவை கைங்கரியம் பண்ணணும். பரிப்பிரஷ்னம் பண்ணணும்னு கேட்டா பரிசா பிரஷ்னம் டேரக்டா கேட்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. கொஞ்சம் சுத்தி வளைச்சு தேவை மாதிரி சாதிச்சுதான் இன்னைக்கு இந்த கான்டெக்ட்ல இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு கேட்கணும்னு தாத்தரியும். இன்னொரு தாத்தரியம் கிடையாது சொல்லுவாங்க, எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஞானம் வந்து வச்சுங்க அதே பெரிய விஷயம். ஒரு கொஸ்டின் ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எவ்வளவு வாட்டி பாருங்க நம்ம பத்து கேள்வி கேட்டதா நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அடையிறோம். ஒரு கேள்வியில நமக்கு எதுவே இல்லை, அது எத்தனைவா இல்லை இதுவா அதுவா எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கு. அப்ப பரிப்பிரஷ்ன மனசே தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது இந்த கான்டெக்ட்ல இப்படி சொல்றதாதான். பட் என்ன ஆயிடுனா இது நம்மளுக்கு பெரிய வீக்னஸா போயிட்டு, நம்மளால எதுவுமே நேரம் சொல்லவே முடியல. இந்தியன்ஸுக்கு இது பெரிய அப்ராடு போச்சுன்னு வச்சுக்கோ, இந்தியன்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லைனா சுத்தி வளர்ச்சியே பேசிட்டு விஜயத்துக்கே வரமாட்டேன். வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் அந்த கிடையாது, டைரக்டா டு த பாயிண்ட். நமக்கு இப்படியே பழக்கம் பரிபஷ்டம் பண்ணியே பழக்கம் அரகண்ட் நினைச்சிருக்கோம். இல்ல அதனாலதான் சொல்ல குரு கிட்ட பட்சம் பரிபஷ்டம்னா அந்த ஒரு சுத்தி வளர்ச்சி கேட்டு பண்ண பாத்திரம் இருக்கு. ஏன்னா கர்வம் துணிக்காது அப்பதான் டைரக்டா கேட்கச்சு கண்டிப்பா அது ஒரு ஃபேக்டர் இருக்கும். அவங்க அவாய்ட் பண்றதுக்காக பரிபஷ்டம் சேவையா சொல்லு இப்பதே சந்தி தே ஞானம் அவர்கள் உனக்கு உபதேசிப்பார்கள். ஞானினகா யாரு, தத்துவ தரிசினகா. ஏன்னா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் அவளா தத்துவ தரிசினகா, உள்ளத உள்ளபடி பார்த்தவான்னு அர்த்தம். அவ என்ன பண்ணா உனக்கு உபதேசம் பண்ணுவா. தது ஆத்ம விஷய ஞானம் அவினாசி சத்தியின்னு ரெண்டாவது இல்லையா, அப்படிப்பட்ட ஆத்ம விஷய ஞானத்தை இது ஆரோக்கிய அர்த்தம். ஏஷாதே விகிதா அப்படின்னு சொல்லப்பட்டது. இது அந்தேன்னா மயா உபதிஷ்டம் மதுக்த கர்மணி வர்த்தமான நான் சொல்லப்பட்ட கருத்தில் இருக்கக்கூடிய உன்னைக்கும் விபாகானுகுணம் காலே. ஏன்னா இதெல்லாம் திருடி நாலேஜ் தான். கிளாஸ் முடிஞ்சு போனப்போ டவுட் வருது நமக்கு. கிளாஸும் போது டவுட் இல்லைனா கூட அந்த செஷன் முடிஞ்சு போனப்போ டவுட் வருது. ஒன்றும் இல்லை, டாக்டரை பார்க்க போகிறோம், டாக்டர் சொல்லிச்சு கிளியராக இருக்கு இந்த மாத்திரை இது மூணு வாட்டி இது எல்லாரும் சொல்கிறாரு, அப்போ அது தெளிவாக இருக்கு. ஆத்துக்கு வந்தாலும் டவுட் இருக்கு, எது சொன்னால் தெரியுது, இது மூணு வாட்டி அது மாட்டேன்னு தெரியும். ஏன்னா நம்ம கர்ம வசம், நம்ம பாபராஜியோட இருக்கிறதுனால ஞானமான உடனே இருக்க மாட்டேங்குது. அப்போ அதனால நம்மளை விபாக அனுகுணம் காலே பிரணிபாத பரிபிரஷ்ன சேவாபி விஷதாக்காரம் ஞானித்யோ வித்தி. இதனுடைய பரிபக்வ நிலையை அப்போ அவர்களை அடைந்து கற்றுக்கொண்டார். சாட்சாத்கிருத்த ஆத்மஸ்வரூபாக ஞானினா, யார் அவன் கேட்டா அவளை வெறும் புஸ்தகத்தை பார்த்துன்னு சொல்றவா கிடையாது. அவ ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ண ஞானிகள் அவா. பிரணிபாதாதிபிகி சேவிதாக ஞானபுபுட்சையா பரிதக புட்சதக தவ ஆசையம் ஆலட்சிய ஞானம் பிரதிஷந்தி. நீ அப்படி அவளை சேமிச்சுட்டு சேவை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஞான புபுட்சையில தெரிஞ்சு பண்ண ஆசையாக இருக்கக்கூடிய உன்னுடைய கேள்வியிலிருந்து என்ன உனக்கு தெரியலன்றத அவ புரிஞ்சுட்டு உனக்கு உபதேசம் பண்ணுவா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இன்னொரு பரிபிரஷ்னம், இன்னொரு ஆஸ்பெக்ட்னா நமக்கே சில விஷயங்கள் எது நமக்கு தெரிஞ்சதுக்கு எது தெரியல நமக்கு தெரியாது. நமக்கே தெரிஞ்சதே தெரியாது நினச்சிட்டு இருப்போம், தெரியாததை தெரிஞ்சு நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த பரிபிரஷ்னம் மனசே தான் அவளுக்கு நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறேன்றது அவளுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. அதுக்கு பரிபிரஷ்னமாக நம்ம முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்து ஆரம்பிக்க போகிறார். ஆத்ம யாத்தாத்ம விஷய சாட்சா்கார ரூபச லட்சணமாக, அப்படி இருக்கவன் எப்படி இருப்பான், ஆத்ம ஞாதாத்ம சாட்சா்காரம் பண்ணனுடைய ஸ்திதி என்னன்றது சொல்லப்படுற அது 35வது ஸ்லோகத்தில். அந்த கமெண்ட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல ாய கல்யாணமுதாயே ஸ்ரீமதே வெங்கடேஷாய நம.